மௌனவியாக்கியா பிரகடித பரப்ரஹ்மதத்வம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஃ ஆச்சாரியேந்திரம் கரகளித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் உதிதபதனம் தட்சிணாமூர்த்திமீடே வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்க பவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்யக்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரிராசே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி தேஹம் மிருண்மயவத் ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்த்யதௌ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுதஃ குதோ வரதயா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம் சோணப்ரபம் சோமகலாவதம்சம் பாமிஸ்புரத் பஞ்சசரேக்ஷுசாபம் ராமப்ரியம் நௌமி பினாகபாணேஹ கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நஹம் நமாமி யாமினீநாதலேகாலங்கிருதகுந்தலாம் பவானீம் பவசந்தாபநிர்வாபனசுதாநதீம் சூடோத்தம் சிதசந்திரசாருகலிகாம் சஞ்சத்ஷிகாபாஸ்வரோலீலாதக்தவிலோலகாமசலபஸ்ரேயோதசாக்ரே ஸ்புரன் அந்தஸ்பூர்ஜகபாரமோஹதிமிரப்ராப்தாரமுச்சாடயன் சேதஸ் சத்மனியோகினாம் விஜயதே ஞானப்ரதீபோஹரஹம் சாரதா சாரதாம் போஜவதனா வதனாம் விஜயம் சர்வதா சர்வதா அஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் க்ரியாத் யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்ய சல சக்திதரஸ்வதாம்னாம் அன்யாம்ஷ ஹஸ்தசரண ஸ்ரவணத்வதாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் ஹரிஹி ஓம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி பரதஸ்ய அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராடு தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிலயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி கஸ்மை யேன விபாசிதோ யமதுலோ யாமஃ ப்ரதீபஃ புராம் தத்ரூபேண ச நாரதாய முனயே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய தத்மநாத பகவத்ராதாய காருண்யதஃ தச்சுத்தம் விமலம் விசோகமமிருதம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித பஞ்சகோத்ர பரமோ நிர்மத்பராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவகம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைஹி ஈஸ்வர ஸ்வத்யோ ஹ்ருத்ய அவருத்யதே ப்ரக்ருதிமிஹி சுஸ்ரூஷிபிஹ் தக்ஷணாத் நிகம கல்ப கரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாபுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தமனுபேதமபேத கிருத்யம் द्वैपायनो विरहचातर आजुभाव पुत्रेति तन्मयतया तरभोभिनेभूतं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितिर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुपयामि गुरुं मुनीनां सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः ஸ்ரீமத் பாகவதத்தை ஆசிரயிச்சு மூணு நாளைக்கு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம். அதுக்கு சத்தியம் பரம் தீமஹி அப்படிங்கிற பாகவத தியான ஸ்லோகத்தையே ஒரு தலைப்பா கொடுத்தோம். நமக்கு வந்து நம்ம சனாதன தர்மத்துக்கு எல்லை இல்லாத ஒரு தர்மத்துக்கு அதுக்குதான் சனாதன தர்மம்னு பேர். ஒரு பவுண்டரி இல்லை அதுக்கு. அந்த தர்மத்துக்கு ஆசிரியமா இருக்கிற கிரந்தங்களை தான் நாம நிகமம் அப்படின்னு சொல்றோம். நிகமம்னாக்க வேதம் அப்படின்னு பொதுவா அர்த்தம். நிச்சயேன ஈஸ்வரஹ அனேன கம்யத்தே, நிச்சயமாக ஈஸ்வரானுபவத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பொருள் அந்த நிகமங்கிற சப்தத்துக்கு. வேதத்துக்கு லட்சியமே அதுதான். நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ நம்ம அதுக்கு அதுக்குதான் போயிட்டு இருக்கோம், அதுதான் தான் இருக்கும். அந்த வேதமாக கூடின விருட்சம், அந்த விருட்சத்துல பழுத்து விழுந்த பழம்தான் பாகவதம். ஒரு விருட்சத்தோட அல்டிமேட் ப்ரோடக்ட் பலன் தானே. நிகமகல் பதரோ கலிதம் பலம், அதுவும் கிளி கொத்தின பழம்னு சொல்றது வழக்கம். கிளி கொத்தின பழம்னா அது நிச்சயமா நல்ல பழமா இருக்குமா, பழுத்த பழம். நம்ம எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தா நமக்கு அந்த சென்ஸ் கிடையாது. ஆரஞ்சு எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, வாயில வைக்க கொள்ளாது, பாக்குறது மாத்திரம்தான் நல்லா இருக்கு. இது என்ன பழுத்து விழுந்த பழம், அது கிளி கொத்தின பழம். சுகமுகாத் அமிர்த திரவசயுதம், இது பழம் இல்ல, பழத்தோட ஜூஸ் மட்டும். பிபத பாகவதம் ரசம், ரசம் அதோட எசன்ஸ் மட்டும். பிபத பாகவதம் ரசம் ஆலயம், பிபத ரசிகாஹ பிபத புவி பிபத பாவுகாஹ பிபத. இந்த வேதமாகற விரட்சத்திலேந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பழம் இருக்கு, கணிதம் கணிதம்னாக்கா விழுந்ததுன்னு ஒரு அர்த்தம், ஒழுகிறது அப்படி ஓடுறது, ஃப்ளோஸ். அதை பிபத பாகவதம் ரசம், குடிக்கணும், கடிச்சு தின்னணுமான பல்லு வேணும். பாகவதம் கேட்க வரவாளுக்கெல்லாம் கரும்பு பிரசாதமா கொடுத்தா இங்க இருக்கிறவாள் எவ்வளவு பேருக்கு சாப்பிட முடியும்? அது ஜூஸா கொடுத்தா சாப்பிடலாம் இல்லையா, கரும்பா கொடுத்தா எவ்வளவு பேருக்கு சாப்பிட முடியும்? அந்த மாதிரி இதுல இருக்கிற பலன் என்ன, வேதாந்தமாகக்கூடிய பலம், ஆத்ம வித்யா ஞானமாகக்கூடிய பலம், பரமஹம்ச தர்மம் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அப்படி இருக்கிறது நமக்கெல்லாம் பிரயோஜனப்படுமானா? நமக்கு விவேகம் இல்லை, வைராக்கியம் இல்லை, சமம் இல்லை, தமம் இல்லை, உபரத்தி இல்லை, முமுக்ஷுத்வம் இல்லை, ஸ்ரத்தா இல்லை, சமாதானம் இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறத நமக்கு இதெல்லாம் தான் பல்லு, இந்த கரும்பை கடிக்கிறதுக்கு இருக்கிற பல்லு இதெல்லாம் தான். வேதார்த்தத்தை கிரகிச்சுக்கணுமானா அதுக்கு யோக்கியதா இருக்கணும், தகுதி இருக்கணும். டைரக்டா அதுக்குள்ள போகணுமானா நமக்கு முடியல, அதோட சாரம். அதனால வேதமே விதிச்சிருக்கிற ஒரு வழி என்னன்னா, டைரக்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்க முடியாட்டா, ஓ இந்த தீபாவளிக்கெல்லாம் இந்த கம்பி திரி ஏற்றுவார் இல்லையா, அது டைரக்டா ஏற்றுறது ரொம்ப நேரம் ஆகும் பிடிக்கிறது. அது பிடிச்சப்புறம் அதுல கொண்டு போய் இன்னொரு கம்பி திரி வச்சுதானே வேகமாவே பத்திங்கிடும் இல்லையா. டைரக்டா ஏற்று சோர்ஸ்ல இருந்து ஏற்றணும்னா ரொம்ப நேரம் ஆகும், அது பத்தியண்டத்துல போய் இன்னொன்று வச்சிருந்ததானே அப்பவே பத்திங்கிடும். அந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியையும் அப்படித்தான், பக்தியும் அப்படித்தான். பக்தி ஞானம் அப்படின்னு நாம பேர் சொல்றோமே தவிர, ஆத்மானுபவம் பகவத் அனுபவத்துக்கு தான் பக்தின்னு சொல்றது. அந்த அனுபூதி ரசம் இருக்கு, அனுபவிக்கக்கூடிய மகான்களோட சம்பர்க்கம் வரபோது விளக்குலேருந்து விளக்கு ஏற்றிக்கிற மாதிரி நமக்குள்ள பத்திங்கிடும். நம்ம தெரிஞ்சிருந்த பக்கத்துல இருந்தாலும் தெரியாம இருந்தாலும் பத்திங்கிடும். இது பாகவத சம்பிரதாயம். சுகமுகாது அமிர்த திரவ சயுத்தம், சுகாச்சாரியால் முகத்திலிருந்து அமிர்த திரவம், திரவம்னாக்க லிக்விட், சாலிட் இல்ல, கடிக்க வேண்டாம், அமிர்த திரவ சயுத்தம் ஜூஸ். பிபத பாகவதம், பிபத பாகவதம், முகுரஹோ பிபத, திரும்ப திரும்ப திரும்ப ஆவர்த்தி அசக்கிருத் உபதேசாத், ஆவர்த்திச்சுண்டே இரு. எது வரைக்கும் ஆவர்த்திக்கணும்னா, ஆலயம் பிபத, மனசு வந்து ஆத்மாவில லயமாயி ஸ்வரூபானுபவம், இடவிடாத ஸ்வரூபானுபவம் வர வர இதை பானம் பண்ணிண்டே இரு. அந்த ஆத்மானுபவம் வந்துடுத்துனாக்கா அப்ப நிறுத்திக்கலாமா அப்படின்னாக்கா, ஆத்மா ராம அஸ்வமுனய நிர்கிரந்தாபி உருக்ரமே குருவந்தி அஹைதுகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரிஹி. ஆத்மா ராமர்களா இருக்கிற ஞானிகள் இருக்காளே, ஒரு பர்பஸ் இல்லாம அதுக்கப்புறமும் பக்தி பண்ணிட்டே இருப்பான். பர்பஸ் ஒன்றும் கிடையாது அந்த பக்திக்கு, ஒரு கோல் ஒன்றும் கிடையாது. லௌகிகாலுக்கு வந்து லௌகிகமான ஏதோ லட்சியத்தோட பகவான் கிட்ட போற, ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸா இருக்கிறவா, முமுக்ஷுக்களா இருக்கிறவா வந்து ஞானத்தை அடையணும், பகவானை அடையணும், ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையணும் அப்படின்னு போறா, அடைஞ்சவா என்ன பண்ண போறா, ஞானத்தை அடைஞ்சவா என்ன பண்ண போறான்னா, ஒரு பர்பஸும் இல்லை. ஆனா நதி வந்து கடல்ல போய் கலந்துண்டாச்சா, கங்கை கடல்ல கலந்துண்டாச்சான், பகீரதன் கொண்டு வந்த நாளே கலந்துண்டாச்சு இல்லையா. அப்புறம் கங்கை அதோட ஃபுளோ நின்றுதோ, ஓடிண்டே இருக்கு. ஓடிண்டே இருக்கு கங்க இல்லையா. அதுக்கு ஏதாவது பர்பஸ் இல்லை, அது போய் அடைய வேண்டியது அடைஞ்சதுன்னு நிற்காம ஓடிண்டு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஞானிகளும் மகான்களும் இப்படி ஓடிண்டே இருப்பான், பகவானும் ஓடிண்டே இருக்கான். நீங்க கிருஷ்ண கதையை பார்த்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கு ராத்திரி சர்க்கியூட் ஆரம்பிச்சதாக்கும், லாஸ்ட் டே பிரபாச தீர்த்த பரியந்தம் யாத்திரை தான். நாரதர் பாருங்க பாகவதத்துல ஒரு சாபத்தை வரமா வாங்கிட்டார். எதுக்குனாக்கா நமக்கு வந்து நம்ம மகான்களை எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுவோம், சன்னியாசிகளை எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுவோம், ஆனா நம்ம குழந்தைகள் வந்து சன்னியாசி ஆகிறது இல்லாட்டா பக்தி மார்க்கத்துக்கு போறதுன்னா ஒரே அலாமிங்கா. தக்ஷ பிரஜாபதியோட குழந்தைகளை எல்லாம் நாரதர் சன்னியாசிகளா பண்ணிவிட்டார். அவளை எல்லாம் பிரஜாபதி வந்து தபஸ் பண்ணு, எதுக்குனாக்கா குழந்தை பிறக்கிறதுக்கு, சிருஷ்டி விருத்தி பண்றதுக்கு அனுப்பினார். வழியில நாரதரை பார்த்தா நாரதர் சொன்னார், நீங்க இந்த சம்சாரத்துல எதுக்கு மாட்டிக்கிறீங்க, இந்த துக்கத்துல எதுக்கு மாட்டிக்கிறீங்க, இது தெரியுமா, இந்த சம்சாரங்கிற குகைக்கு என்ட்ரி மாத்திரம்தான் இருக்கு, வெளியே எக்ஸிட் கிடையாது. You can only enter it, you cannot come out of it. அதனால இதுக்குள்ள போய் எதுக்கு மாட்டிக்கிறீங்களாக்கா, எல்லாம் மூச்சு நிறுத்து, எல்லாம் தபஸ் பெடுக்கு. முதல்ல 10,000 குழந்தைகள் ஹரியஸ்வர்கள்னு பேரு, அவெல்லாம் போயிட்டார். நாரதர் போய் ரிப்போர்ட் பண்றார் தக்ஷ பிரஜாபதி கிட்ட, உன் குழந்தைகள் எல்லாம் நிவர்த்தி மார்க்கத்துல போயிட்டாங்க. ரொம்ப கோபம் வந்தது தக்ஷ பிரஜாபதிக்கு, ஆனா அடக்கிட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சபலாஸ்வர்கள் பேர்ல ஒரு 10,000 பேர், அவளையும் நாரதர் நிவர்த்தி மார்க்கத்துக்கு திருப்பி விட்டுட்டார். அதுக்கப்புறம் டைரக்டா போய் பிரஜாபதிக்கு போய் ரிப்போர்ட் பண்றார், உங்க 10,000 குழந்தைகள் இருக்காளே அவ நிவர்த்தி மார்க்கத்துக்கு போயிட்டான்னா கோபம் பத்தின் வந்துருக்கு. உனக்கு இதுதான் வேலை, எல்லாரையும் நிவர்த்தி மார்க்கத்துக்கு திருப்பி விடுற, அவளுக்கு சுயமேன விஷயங்களை அனுபவிச்சு வைராக்கியம் வராம நிவர்த்தி வருமா? நீ யூஆர் எ வெரி டேஞ்சரஸ் பர்சன், அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன், ஒரு இடத்துலயும் 3 நாளுக்கு மேல இருக்க முடியாது. அதனால நாரதர் சொன்னார், தேங்க்யூ வெரி மச், என்ன எங்கேயாவது இருந்தா தான் ப்ராப்ளம், இல்லாம அலைஞ்சுட்டே இருந்தா ரொம்ப சௌக்கியம். வாழ்க்கை பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ, பட்டதிரி நாராயணத்துல சொல்றார், குருவாயூரப்பன் கிட்ட சொல்ற, எனக்கு அந்த வரம் கூடன்னு கேட்கிறார். சஞ்சரேயம சுக நாரதாதிபதி அப்படின்னு, சுகர் சஞ்சாரம் பண்ண மாதிரி, நாரதர் சஞ்சாரம் பண்ண மாதிரி எதுவும் தெரியாம இருக்கு. அது ஒரு வழி, ரமண பகவானையும் ஆனந்தமயமாவையும் அப்படி சொல்றது உண்டு. ரெண்டையுமா கம்பேர் பண்ற போது பகவானை வந்து ஹி வாஸ் லைக் ஹிமாலயாஸ், நோ மூமெண்ட். ஆனந்தமயமா வாஸ் லைக் கங்கா, ஆல்வேஸ் மூவிங், எங்கேயுமே நிக்கல, சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா. நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போவான்னு கூட இருக்கிறவாளுக்கே தெரியாது, தெரிஞ்சா அங்க ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் வந்துடுமோ இல்லையோ, தெரியாது, அப்படியே போறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த வாழ்க்கையை படிச்சு பார்த்தோமானால் அந்த சுவாதந்திரியம், அந்த ஜீவன் முக்த நிலையில இருக்கிற சுவாதந்திரியத்தை பூரா அவ வாழ்க்கையில பார்க்கலாம். அங்கங்கே சஞ்சாரம் பண்ணி ஏதோ சத்திரத்துல எங்கேயோ போய் இருக்க வேண்டியது, யாருக்கும் தெரியாது. அங்கேயும் கொஞ்ச நாள் யாராவது கண்டுபிடிச்சிடுவா, வந்துடுவா, குவிட் த பிளேஸ். அதுக்குதான் பரிவர்த்தனம்னு பேரு, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போறது பரிவர்த்தனம் இல்லை, சொல்லாம கொள்ளாம போறதுக்கு பேர் தான் பரிவர்த்தனம். வாழ்க்கை பூரா அப்படிதான் இருந்திருக்கான், இன்னும் முன்னால பிளானிங்கே இல்லை. இப்ப நான் பார்க்கிறேன் பிளானிங்னால வர டிஃபிகல்ட்டி, 6 மாசத்துக்கு அப்புறம் ஹரித்வார் புரோகிராம்னா இப்பவே நான் கட்டுப்பட்டாச்சு. ஏன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஈஸ்வரன் கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா நாம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் மொமெண்ட நம்மளே ஒரு டிசிஷன் வர சமயத்துல ஈஸ்வரனோட டிசிஷனும் அங்க இருக்கும், ரெண்டுமா கான்ஃபிளிக்ட் வரும் இல்லையா. சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தா பகவானோ அருணாச்சலத்தை விட்டு அசங்கவே இல்லை, ஹிமாலயம் மாதிரி மலை மாதிரி அசங்காம இருந்தது. அப்படி பார்த்தோம்னா மகான்கள் ஒரே நிலையில இருந்தாலும் உபாதியில இருக்கிற வித்தியாசம், ஒண்ணு கங்கை மாதிரி ஒண்ணு ஹிமாலயம் மாதிரி. அந்த பகவான்கிற ஹிமாலயத்து கூட இருந்த பாக்யம் கிடைச்ச சரீரம் தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்ரீமத் பாகவதம் இந்த பரமஹம்ச சம்ஹிதைய ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி பரீட்சித்துக்கு கொடுத்தார். அது வந்து ஹரித்வார் மாதிரி, கங்கை வந்து பூஸ்பர்ஷம் என்ற இடம், அதுக்கு மேலேயும் நிறைய காட் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த பாகவதம்னாக்க ஞானம், ஞானத்துக்கு நிறைய பரம்பரை உண்டு. ரமண பகவான் சொல்றது ஒரு குரு தான் இருக்கார், அந்த தட்சிணாமூர்த்தி போடுற கண்ணு தான் நம்ம பரியந்தான் வந்திருக்கு. வாழையடி வாழைங்கிற மாதிரி கண்ணு போடுற மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம பரியந்தான் வந்திருக்கு. அநேக சரீரத்துல தெரியறதே தவிர ஒரே தத்துவம்தான். அது வந்து பரம்பரையா அது பகவானே தான். பாகவதத்துல அது பரம்பரா ஸ்லோகம் பாகவதத்திலேயே இருக்கு. பாகவதம் தொடங்குற போது சத்தியம் பரம் தீமகின்னு தொடங்கிட்டு முடியறதையும் சத்தியம் பரம் தீமகி தான். ரெண்டு சத்தியம் பரம் தீமகிக்கு நடுப்புல தான் பாகவதம்ங்கிற இந்த பரமஹம்ச சம்ஹிதை இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் தெரியும், ஜன்மாத்யஸ்யதரதேஷு அபிஜ்ஞஸ்வராது தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிபவயே முஹ்யந்தி அசூரயஹ தேஜோஹாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. இது முதல் ஸ்லோகம். முடிவில் வந்து கஸ்மை ஏன விபாசிதோ யமதுலோ ஞான பிரதீப புராம் தத்ரூபேணாரதாயமுனையே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யதஹம் தச்சுத்தம் விமலம் விசோகம் அமிர்தம் சத்யம் பரம் தீமஹி. இந்த ஸ்லோகத்துல முதல்ல யாருக்கு இந்த நம்ம வந்து இப்போ சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்ல எல்லாம் யாரு முதல்ல டிஸ்கவர் பண்ணான்னு சொல்றோம், அந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தைய இந்த பாகவத தர்மம் முதல்ல யாருக்கு ரிவீல் ஆச்சு அப்படின்னா பகவான் நாராயணன் ஏகனா இருந்தார். அவரே தன்னுடைய நாபி கமலத்தை, நாபியை பார்க்க அதுல இருந்து ஒரு கமலம் வெறிஞ்சுதான். அந்த கமலத்தை தானே கடாட்சிக்க அந்த கமலம் வெறிஞ்சது. அந்த கமலத்துக்குள்ள தானே போய் உட்கார்ந்தார். எப்படின்னாக்கா பிரம்மாவா, பிரம்மாவுக்கு தான் யாரும் தெரியாது, அம்மா கிடையாது அப்பா கிடையாது, அதனால அவருக்கு ஸ்வயம்பூன்னு பேர். அவர் என்ன பண்ணார், சடன்னா நான் அப்படின்னு தோன்றுறது, அகண்டத்துல நான் அப்படின்னு தோன்றுறது, இந்த நான் யாரு அப்படின்னு கேட்டு பார்த்தார். முதல்ல நான் யாருன்னு கேட்டவர் அவர் தான். கோகம் அப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்தார் அவர். நான் இந்த தாமரையினால இருக்கேனே, இந்த இருக்கக்கூடிய அகம் கஹா அகம் கஹா அப்படின்னு கேட்டதுனால அவருடைய பேரு வந்து கஹான்னு ஆயிடுச்சு. வேதத்துல எல்லாம் பிரம்மாவுக்கு பேரு கஹான்னு பேரு, அப்படின்னா ஹூ அப்படின்னு அர்த்தம். பேர் இல்ல நம்மளுக்கும் வாஸ்தவத்துல பேரு கிடையாது இல்லையா, யாரோ கொடுக்கறது தானே பேரு. பேரு இருக்கானா நமக்கு, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கூட இந்த பிரம்ம வித்தியை சொல்லி கொடுக்கலாம். அவள்கிட்ட கேட்டா போற உன்னோட பேர் என்ன, இந்த பேரு வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, நான் இருந்தேன், பிரம்மா நான் யாரு அப்படின்னு கேட்டதுனால அவருக்கு கஹான பேரு வந்தது. கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம அப்படின்னு வேதத்துல வருது. அப்படின்னா அந்த பிரஜாபதிக்கு ஹவிஸ் கொடுக்கிற இடத்துல கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம, பகவான் பிரம்மாவினால ஆவிர் பவிக்கிறார். பிரம்மா கேட்கிறார், எனக்கு பகவானே எனக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்க, முதல்ல பகவான் வந்து பிரம்மாவுக்கு இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணினதாக சதுஸ்லோகி பாகவதம். பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், பிரம்மாவோட ஹிருதயத்துல உட்கார்ந்து கேட்டாராம். பாருங்கோ, உபனிஷத் ஒரு விஷயம் சொல்றது, இந்த ஆத்ம வித்தியை வந்து ஸ்கூல் டீச் ஸ்கூல்ல இருக்கிற சப்ஜெக்ட் மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்றவன் வேற, கேட்கிறவன் வேறையா இருக்கிறவர இது அனுபவத்துக்கு வர முடியாது. சொல்லிண்டே இருந்து ஒரு ஸ்டேஜ் வரணும், அந்த சொல்றவனும் இல்லை கேட்கிறவாலும் இல்லை, அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு நிலை வரணும். ஸ்ரோதாவும் இல்லை வக்தாவும் இல்லை, அந்த ஞானம் மட்டும் ஏகஸ்வரூபமா பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த ஸ்ரோதாவோட ஹிருதயத்துல ஸ்வரூப பிரத்யபிஜை ஏற்படுறது. இதுதான் சம்பிரதாயம். அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி ஹி அனியான் ஹி அதர்க்கியம் அனுப்பிரமாணாத். ஸ்ருதி சொல்றது ரொம்ப சூக்ஷ்ம விஷயம். இந்த ஆச்சாரியம் வந்து சிஷ்யன்ல இருந்து அந்நியனா நிற்கிற ஆச்சாரியனா இருந்தானால் சொன்னா பலிக்காது. ஆச்சாரியம் என்ன சொல்லுவாங்க சிஷ்யங்கிட்ட, நீ தான் நான், அவ்வளவுதான் உபதேசம். நான் தான் நீ, துவமேவ அகம் விசக்ஷ்வ போஹ தத்துவமசி. அந்த உபதேசத்துக்கு சிஷ்யன் சாஸ்திரங்கிற பேதம் இருக்கப்படாது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஞானமாக்கம் இந்த பரமஹம்ச தர்மம்னு நாம சொல்றோம், வேதாந்தம்னு சொல்றோம், பாகவதம்னு சொல்றோம், பக்தின்னு சொல்றோம். கொஞ்ச நேரம் நீங்க பொறுத்துக்கணும், நாம விஷயத்துக்குள்ள வர வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆதிசங்கர பகவத் பாதால் சின்ன குழந்தை, 8 வயசு குழந்தை கோவிந்த பகவத் பாதர் முன்னால போய் நிற்கிறார். அதானது இந்த அனுபவத்தை அடைய ஒரு 8 வயசு குழந்தை கேரளத்திலிருந்து நடந்து மத்திய பிரதேஷ் பர்யந்தம் போகணும்னா அது என்ன போர்ஸ் சொல்லுங்க? பெங்களூர்லயே சில பேர் வந்து மல்லேஸ்வரம் வரை எங்களால வர முடியாது, ஜெயநகருக்கு வாங்கலாம் அப்படின்னா. ஜெயநகர் வர எங்களால வர முடியாது, அதனால கொஞ்சம் அந்த பக்கம் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு அங்க வாங்கலாம். இந்த குழந்தை வந்து இங்கேந்து ஒரு சின்ன குழந்தை, நம்ம குழந்தை 8 வயசுனா எந்த கிளாஸ், எந்த கிளாஸ், 3rd ஸ்டாண்டர்டா இல்லையா, என்னவானு தெரியுமா? 8 வயசுல வேதாத்தியனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். வேதாத்தியனத்தை பூர்த்தியாச்சு, அதனால 5 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ள முடிச்சாச்சு. 5 வயசுல பூனல் போட்டு 8 வயசுக்குள்ள வேதாத்தியனத்தை அவாவா சாக்கைய பூர்த்தி பண்ணி வைராக்கியம் வந்துடுது. நமக்கு வரவே மாட்டேங்கிறது வைராக்கியம் வந்துடுது. எப்படியோ அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு குருவை பற்றி ஒரு மெசேஜ் கிடைக்கிறது அவருக்கு. அதெல்லாம் நடக்கும், அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற மேஜிக். எப்படி கிடைக்கிறது தெரியாது, கிடைச்சது. அந்த ஊர்ல சஞ்சாரம் பண்ணிட்டு வர ஒரு வயசான ஒருத்தர் வந்தாராம், ஒரு ஒரு ஒரு சன்னியாசி. இதெல்லாம் சங்கர விஜயம் கதை. குண்டா, பெரிய தொப்பை, ஒரு தாத்தா சிவகுருவோட கிரகத்துக்கு வந்து அவ பிக்ஷ பண்ணி வைக்கிறா அந்த சன்னியாசிக்கு. அந்த சன்னியாசி இந்த குழந்தை சங்கரனை தன் மடியில உட்கார வச்சுட்டு கோவிந்த பகவத் பாதாவை பத்தி சொல்லி கொடுக்கிறார். இப்படி ஒரு பெரிய யோகி இருக்கார், மகாத்மா இருக்கார், மத்திய பிரதேசல இருக்கார், ஓம்காரேஸ்வரத்துல ஒரு குகையில இருக்கார். இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த சன்னியாசி வந்து கிளம்பி போறார். இந்த குழந்தையோ குழந்தை நம்ம சொல்றோமே தவிர, 8 வயசுல அந்த ஊர்ல ராஜாவா இருந்த ராஜசேகரன் இந்த பையனை பாக்குறதுக்கு வந்தாச்சு. அந்த அறிவை பற்றி தெரிஞ்சு ராஜசேகரன் வந்து பல விஷயங்கள் பேசி தான் எழுதின 5 நாடகம் சம்ஸ்கிருத நாடகத்தை சங்கரன் கிட்ட கொண்டு வந்து காட்டி கரெக்ஷன் பண்ணிட்டு போனார்னு கதை 8 வயசுல. அப்படி காட்டி கரெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு இந்த ராஜா. அப்புறம் ராஜா வந்து இந்த 8 வயசு குழந்தைக்கு நிறைய சம்பாவனை பண்ணி நிறைய வஸ்துக்கள் கொண்டு வந்து கொடுக்க இந்த குழந்தை சொல்றது இதெல்லாம் என்னால வாங்கிக்க முடியாது, அபரிக்கிரக தர்மம். ராஜா சொல்றார், நீங்க எடுத்துக்கணும் ஆசைப்பட்டுதான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு வாங்கிக்க முடியாது. அப்படின்னா நீங்களே விநியோகம் பண்ணுங்களே. அப்ப சொல்றார், விநியோகம் பண்றதுங்கிறது பிராமணனோட தர்மம் இல்லை. பிராமணனுக்கு பசிச்சா யாருக்கிட்டையாவது கேட்கலாமே தவிர யாருக்காவது எடுத்து கொடுக்கற மாதிரி தன் கையில ஒன்னும் வச்சுக்க கூடாது. அதனால நீ விநியோகம் பண்ணு, அதுவும் எங்கிட்ட கேட்காதேன்னுட்டான். அந்த வயசுல பகவான் ஒரு சந்தனத்தால ஒரு வாக்கிங் ஸ்டிக் ரமண பகவானுக்கு ஒருத்தர் கொண்டு கொடுத்தார். சந்தனத்தினால அந்த வாக்கிங் ஸ்டிக் கொண்டு வந்து கொடுத்து பகவான் இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட நான் பண்ணின்னு வந்திருக்கேன்னு கொண்டு கொடுத்தான். பகவான் அதை வாங்கி மணந்து பார்த்து, ரொம்ப நன்னா இருக்கு, ஓய் நீரே என்னுடைய ஞாபகமா வச்சுக்குவோம் அப்படின்னு. அப்ப பகவான் அவர் பக்தர் சொன்னார், பகவானுக்காக ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பகவான் இது ஏற்றுண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அப்ப பகவான் சொல்லிட்டு, இது ரொம்ப அழகா இருக்கு, இத பார்த்துதானா யாருமே ஆசைப்படுவா, அவ்வளவு அழகா இருக்கு. பிறத்தியார் பார்த்து ஆசைப்படுற எந்த பொருளையும் நான் என் கையில வச்சுக்க விரும்பல. கோணமானு தானே தான் அந்த ஸ்டிக் பண்ணி அதை தான் வச்சுக்கோம். அந்த கமண்டலம் இது யாருக்கு வேணும், கோமணம் யாருக்கு வேணும் இல்லையா, யாருக்கும் வேண்டாத பொருளை தவிர பிறத்தியார் பார்த்து இது எனக்கு கிடைச்சா தேவையிலேயே நான் ஆசைப்படுற ஒரு பொருளை நான் என் கையில வச்சுக்க விரும்பல அப்படின்னு. பென்சில்லாம் கூட இவ்வளவு சின்ன பென்சில் தான் வச்சு எல்லாரும் உபயோகப்படுத்தி தூரம் எரிஞ்சதை எடுத்துன்னு வந்து உபயோகப்படுத்தும். அந்த 8 வயசுல சங்கரர் அஷ்டவர்ஷே சதுர்வேதி அப்படின்னு சாஸ்திர சொல்றது, 8 வயசுல சதுர்வேதி ஆமவர். அது எப்படி சாத்தியமாகுமோ நமக்கு தெரியல. 80 வயசானாலும் புருஷ சூக்தம் கூட நுழைய மாட்டேங்கிறது, நமக்கு என்ன பண்றது. 8 வயசுல அஷ்டவர்ஷே சதுர்வேதி. அவர் இந்த சன்னியாசி வந்து சொன்னார், கோவிந்த பகவத் பாதரை பத்தி மெசேஜ் கொடுக்கிறார், இப்படி ஒரு மகாத்மா இருக்கார், ஒரு ரிஷி இருக்கார், ஒரு ஞானி இருக்கார், வாஸ்தவத்துல அவர் எனக்குள்ள ஒரு தூண்டுதல் கொடுத்துதான் நான் உனக்கு வந்து இந்த மெசேஜ் கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்றார். சொல்லி அந்த விருத்தன் போயிட்டார். சங்கரர் நமஸ்காரம் பண்ணி அவரை பிக்ஷை பண்ணி நமஸ்காரம் பண்ணி கிரகத்துல இருந்து அனுப்பின பிறகு அன்னைக்கு ராத்திரி சங்கரருக்கு ஒரு தரிசனம். ஏன்னாக்கா யாரு வந்து இந்த மெசேஜ் கொடுத்தானா, அகஸ்தியர் தான் வந்து கோவிந்த பகவத் பாதாளை பத்தி இருக்கிற ஒரு சந்தேஷம் கொடுத்ததாக சங்கர விஜயம் கதை. கடஜ போதித தத்துவவேதி, கடஜன்னாக்கா அகஸ்தியர். அப்புறம்தான் மத்திய பிரதேசத்துக்கு இந்த குழந்தை கிளம்பி போறது. மத்திய பிரதேசல போய் கோவிந்த பகவத் பாதாவை பார்க்கறத கோவிந்த பகவத் பாதா இந்த குழந்தைய பார்த்து கேக்குறா, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறா, நீ யார், நீ ஏன் வந்திருக்கேன், உன்னோட ஸ்வரூபம் என்ன. அப்போ தன்னை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டதானா பதில் ரூபத்துல வரத்துக்கு பேரு தான் அஞ்ஞானம்னு பேர். வேதாந்த பிரகரணம் வேதாந்த விசாரம் பண்ணவாளுக்கு தெரியும், நம்ம மௌனமா இருந்தா கூட யாராவது நம்ம கிட்ட எங்கேருந்து வரீர்கள் அப்படின்னு கேட்டா நம்ம ஊர் வரும், யாருன்னு கேட்டா நம்ம பேர் வரும், ஜாதி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், இல்ல வெதிரேகமா கேட்டா சொல்லுவோம், நீங்க வந்து வைசியரோ அப்படின்னு கேட்ட இல்ல இல்ல நாம் பிராமணர் அப்படிம்போம். எல்லா அத்தியாசம் வேதாந்தம் என்னென்ன சொல்றதோ அந்த அத்தியாசம் பூராவும் விவகாரத்துல இல்லாம இருக்கவே முடியாது. விவகாரத்துக்கு வந்தா அத்தியாசம் வந்துடும், யாராவது கேள்வி கேட்டா அத்தியாசம் வந்துடும், கான்டாக்ட் வந்தாலே நம்ம ஸ்வரூபத்தை நாம மறந்துடுவோம். பரத்தியார்கிட்ட சம்பர்க்கம் வந்தாலே நம்ம ஏகாந்தத்துல தியானம் பண்ணி அடையிறது எல்லாமே சம்பர்க்கத்துல வந்தா மறந்து போயிடும். இந்த குழந்தைய பார்த்து கோவிந்த பகவத் பாதா நீ யாருன்னு கேட்க அந்த குழந்தை 10 ஸ்லோகம் ஆதிசங்கரர் முதல்ல சொன்ன வேதாந்த பிரகரண கிரந்தம் தசஸ்லோகின்னு பேரு. 10 ஸ்லோகங்கள் தன்னுடைய குருவுக்கு முன்னாடி சொல்றார். அது எதுக்கு இந்த விஷயத்தை நான் சந்தர்ப்பம் என்ன அப்படின்னாக்கா அதுல ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றார், நான் சைத்தன்யம், நான் ஆத்மா, ஆத்மானா நான் இல்லை, நீங்க இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை, ஞானம் மட்டும் பிரகாசிக்கக்கூடிய அந்த சிவமே நான். ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிக்ஷாம் ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்ச ஸ்வரூபாவபோதா விகல்ப அசஹிஷ்ணு ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அந்த சிவனே நான், அந்த ஆத்மாவே நான், அங்க சாஸ்தா இல்லை, சாஸ்திரம் இல்லை, சிஷ்யம் இல்லை, சிக்ஷா இல்லை, சுத்தமான உணர்வு மட்டும் இருக்கு, சைதன்யம் மட்டும் இருக்கு, அதுவே என்னோட ஸ்வரூபம், அதுல அந்நியம் எதுவும் இல்லை. இதுதான் பிரம்மாவுக்கு பகவான் கொடுத்ததும் இதுதான். பிரம்மா நாரதருக்கு கொடுத்தார்னு பாகவதம் சொல்றது. இதே ஞானத்தை பிரம்மா நாரதருக்கு எப்படி கொடுத்தார்னா, நாரதரோட ஹிருதயத்துல இருந்து அவரே சுவீகரிச்சிருந்தார். நாரதரோட ஹிருதயத்துல இருந்து இந்த வித்தியை வியாசருக்கு உபதேசம் பண்ணினார், வியாசரோட ஹிருதயத்துல இருந்து அவரே சுவீகரிச்சிருந்தார். இதெல்லாம் நாம் கவிதை சொல்றேன்னு நினைச்சுக்கப்படாது. மகான்கள் கிட்ட குரு சந்நிதியில இருக்கிறதுங்கிறது அதுக்குதான். ஏன்னா எப்ப குரு, குருங்கிற ஒரு வெட்டி இல்லையே, அவர் அகண்டமான தத்துவம், அது எப்ப நமக்குள்ள பூந்துக்கும்னு சொல்ல முடியாது. அது ஆவேசிக்கிற டைம்ல தான் அந்த வயர்லெஸ் கனெக்ஷனே வரும். இந்த ஞானத்துக்கு ஹிருதயத்திலேந்து ஹிருதயத்துக்கு தாவ முடியும். ரமண பகவான் வாழ்க்கை பார்த்தேன்னா ஒரு சமயம் அவர் பார்க்கிற பார்வை, ஒரு வார்த்தை, இதுவெல்லாம் போதுமானதா இருந்திருக்கு. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, அந்த கனெக்ஷன் ஏற்படுறதுக்குள்ளயோ அந்த க்ஷணத்திலேயே 1000 லெக்சர் பண்ணினா கிடைக்காத ஞானம் அந்த ஒரு க்ஷணத்துல வெர்பல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமையே டிரான்ஸ்பர் ஆகிடுறது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் லெக்சர் பண்ணாதான் தெரியும்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா. பகவானுக்கு அருணாச்சலத்திலேருந்து ஞானம் வந்தது பகவானே சொல்றது. அண்ணாமலையை வந்து பார்த்தேன், கண்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்றது கண்டவன் எவன் என கருத்தினுள்ளாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். அருணாச்சலத்தை பார்த்தேன் அப்படின்னு பதிக அஷ்டகம் பாடிட்டு அடுத்த பாட்டுல கண்டவன் யாரு அப்படின்னு உள்ள நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். அது கிரமிச்சின்றவன் ஒரு ஆள் இல்லை, சொல்லிக் கொடுத்தவன் ஈஸ்வரன், கிரகிச்சுக்கிறவனும் ஈஸ்வரன் தான். ஒரு ஈகோ டீச் பண்ணி ஒரு ஈகோக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியாது இந்த வித்யை. ஒரு பர்சன் டீச் பண்ணி ஒரு பர்சனுக்கு இந்த வித்யை ரிசீவ் பண்ணிக்க முடியாது. தி இம்பர்சனல் ட்ரூத் இம்பார்ட்ஸ் அண்ட் தி இம்பர்சனல் ட்ரூத் ரிசீவ். பகவானே கொடுக்கிறார், பகவானே ஹிருதயத்துல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறார். அப்படியே பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்தார், பிரம்மா நாரதருக்கு கொடுத்தார், நாரதர் வியாசருக்கு கொடுத்தார், வியாசர் சுகருக்கு கொடுத்தார். சுகர் அந்த நிலையில ஆனந்தத்துல பூர்ண நிலையில சுகர்கிட்ட இருந்து நிறைய வந்தது. அந்த வித்யை. அதுல ஒரு பரம்பரையாக்கும் பாகவத பரம்பரை, ஒரு பரம்பரையாக்கும் சூத்தர் வழியா வருது, இன்னொரு பரம்பரை தான் கௌடபாதாச்சாரியர் வழியா நம்ம பரம்பரை பகவத் பாதால் பரம்பரை வருது இல்லையா. ஆனந்த மயிமா அவ ரமண பகவான் இவெல்லாம் பாக்கியமா பார்த்தா ஒரு பரம்பரை இல்லை, எந்த பரம்பரையிலையும் அவ ஐடென்டிஃபை பண்ணிக்கல. ஆனா அவ எல்லாருமே அவளுடைய வாழ்க்கையால நாங்களும் எல்லாம் இந்த ஞான பரம்பரையில வந்தவா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண பகவான் வந்து நேற்றுக்கு அங்க கூட பிரவச்சனத்துல சொன்னேன், பகவத் பாதாவோட விவேக சூடாமணியை தமிழ்ல மொழிபெயர்த்தது. பகவத் பாதால் வந்து கீதைக்கு பாஷ்யம் பண்றத சர்வேஸ்வரனான கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினான், சர்வஜ்ஞனான வேதவியாசர் எழுதினார். அந்த கீதாசாஸ்திரத்துல இனவேளை சந்தேகமே இல்லாம இருக்கிறதுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு பகவத் பாதால் தன்னை ஈஸ்வரத்துவத்தை பிரகாசப்படுத்திட்டு பாஷ்ய ரச்சனையில சொல்றார். வேற எங்கேயுமே அவர் ஒரு பர்சனா அப்பியரே ஆகல, கீதா பாஷ்யத்துல மாத்திரம் அந்த எந்த ஈஸ்வரன் எழுதினாரோ எந்த வியாசர் அதை எழுதினாரோ அதே நிலையில இருந்து நான் எழுதுறேன்னு சொல்ற. சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் துர்விக்னேயார்த்தம் கீதா சாஸ்திரம் சங்கேபதா விவரணம் கரிஷ்யாமி. ரமண பகவான் விவேக சூடாமணி மொழிபெயர்க்கிற போது சாட்சாத் பரமேஸ்வரனே பகவத் பாதால வந்து இந்த வித்தியை நமக்கு கொடுத்தா அப்படின்னு பகவான் வாயாலேயே சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் பகவான் பகவத் பாதாலோட ஆத்மபோதத்தை எழுதுற போது ஆத்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன், சாட்சாத் பரமேஸ்வரன் சொன்னப்புறம் நம்மளாம் எழுதுறோம்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றோம் அப்படின்னு தானே ஹம்பிளா சொல்லுவோம். பகவான் வந்து ஆத்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன், அவ் ஆன்மாவுக்கு அந்நியனாவனும் என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்லுவானும் அன்னவன் அன்றி மற்ற யாருடன் அப்படின்னு கேட்டு எனக்குள்ள இருந்து இன்னைக்கு தமிழ்ல எழுதுறது அதே சங்கரன் தான், அதே ட்ரூத் தான் இங்க பேசிட்டு இருக்கு, அதே சத்தியம் தான் இங்க எழுதிட்டு இருக்கு அப்படின்னு பகவான் அந்த ஞானிகளுடைய கான்பிடன்ஸ் இருக்கு. அது அகங்காரத்துல இருந்து வரல, அந்த சுவானுபூதியிலேந்து வரக்கூடிய பலம் அது ஞான பலம். அந்த பலத்தினையாக்கும் பகவான் வந்து அதனால ஆத்மபோதம் விவேக சூடாமணி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இது எல்லாமே தமிழ்ல பண்ணி வச்சிருக்கு. எதுக்குனாக்கா இல்லாட்டா புத்தரை மாதிரி ரமண மகர்ஷியின் ஒரு புது சக்தின்னு ஆரம்பிச்சுடுவோம் நாம. ரமண பகவான் ஆனந்தமயமா ஒரு சங்கரன் மாமான்னு ஒரு மாமா இருந்தா, ஒரு 4 வருஷம் முன்னாடி அவர் சரீரத்தை விட்டுட்டார் பிரம்மச்சாரி, சிங்கரி மடத்துக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் மடத்துக்கு க்ளோஸ் ஆனது ஒரு விசித்திரமான கதை, இதெல்லாம் இப்ப பாகவதத்தை சேர்ந்த விஷயமா இருக்கிறதுனால அதையும் கூட எடுத்துக்கிறேன் நான். அவ மாமா எல்லாம் ரொம்ப மடத்துக்கிட்ட ரொம்ப பக்தா. அப்ப மகாசன்னிதானம் அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் கல்கட்டாவில் கேம்ப்ல இருக்கிற போது இந்த பையன் வந்து அந்த வேலையில இருக்கான், அவன் மாமா வாசல இருந்து சின்ன பையன் அப்போ யௌவனம். அப்ப மாமா வந்து ரொம்ப சொல்லி சுவாமிகள் கேம்ப்ல இருக்கா நீ போய் பார்க்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. நான் என்ன போய் பாக்குறதுக்கு இருக்கு, அவள்லாம் என்ன பெரிய பெரிய பணக்காரத்தான் பாப்பா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி போகவே இல்லை. லாஸ்ட்ல அவன் மாமா வந்து போய் பார்த்துட்டு வாயே, சுவாமிகள் கிளம்புறதுக்கு முன்னாடியாவது போய் பார்த்துட்டு வாயேன்னு அனுப்பினான். இவ போன அவரே சொன்ன கதை, அவர் போய் சுவாமிகள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துள்ளான்னு, ஜஸ்ட் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துள்ளான்னு போன இடத்துல யாரோ ஒரு அம்மா பெங்காலியில ஏதோ பேசி அழுதுன்னு இருக்கான். அங்க இருந்தவாள் யாருக்குமே பெங்காலி தெரியாது. அப்ப வந்து அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் யாராவது இந்த அம்மா என்ன சொல்றான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்களேன். இப்போ இவர் வந்து அதை அப்படியே மொழிபெயர்த்து கொடுத்தார். ஓ அப்படியா, எல்லாம் சரியாயிடும் சொல்லு, எல்லாம் நிம்மதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ யாருப்பா அப்படின்னு. அப்போ தான் இன்னவரோட மருமான் அப்படின்னு. ஓ அதனாலதான் இவ்வளவு பக்தி அப்படின்னாரா சொன்னா, நான் பக்தியே இல்லாம போயிருக்கேன். அவர் என்ன பார்த்து அதனாலதான் இவ்வளவு பக்தின்னு சொன்னாரோ இல்லையோ அண்ணிலேருந்து ஒட்டின்னு விட்டேன். ஒட்டின்னு விட்டேன், ரொம்ப மகாசன்னிதான் அழக ஆரம்பிச்சிடுவாரு. அப்படி ஒரு பக்தர் அவர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எங்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தார். அப்ப சொன்னார், அனந்தமயமாவை பாக்குறதுக்கு அடிக்கடி போவேன், அப்ப அம்மா ஒரு மகாசன்னிதான கேம்ப் அங்க இருக்கிற போது என்னை கூப்பிட்டு, எனக்கு தமிழ் பேச தெரியாது, அதனால நாங்கெல்லாமே செங்கேரி பரம்பரையில வந்தவாதான், அதனால எங்க முகமா நீ போய் சுவாமிகளுக்கு காணிக்கை அர்ப்பணம் பண்ணி நம்ம மடத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு என்னோட சார்பில் நீ போய் பிரார்த்தனை பண்ணி அவளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மகாசன்னிதானத்துக்கு அந்த காலத்துல ஏதோ 5000 ரூபாயோ ஏதோ எல்லாம் வச்சு எப்படி ஒரு ஆச்சாரியரை வரவேற்கணுமோ அந்த மாதிரி. அவ இருக்க சுயமேவ ஜீவன் முக்த நிலையில இருக்கிற ஒரு மகாத்மா பரம்பரையில இருக்கிற ஒரு ஆச்சாரியரை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை, ஆனா அந்த அவிச்சின்ன பரம்பரையிலேந்து நம்ம வேற நிற்கிறோம்னு ஒரு நம்ம சம்பிரதாயமே இல்லை. இது நம்ம ஆர்ஷ சம்பிரதாயமே இல்லை. நம்ம யாருமே நம்ம புதுசா கண்டுபிடிச்சேன்னு கிளைம் பண்ற சம்பிரதாயமே இல்லை. ஏன்னா ட்ரூத் கேன் நெவர் பி நியூ, இட் கேன் பி ஃப்ரெஷ். அவ்வளவுதான், எல்லாரும் கண்டுபிடிக்கிறது ஃப்ரெஷ். யாருக்கு வேணா கண்டுபிடிக்கலாமே, யாருக்கு வேணா தெரியலாமே. ஏன்னா ஆத்மானா எல்லாருக்கும் சித்தமா இருக்கிற பொருள், அதுக்கு படிப்பு அறிவு கூட வேண்டாம். ஒன்னும் தெரியாதவனுக்கும் ஞான விசாரம் ஏற்பட்டு கொடுத்தனா சாட்சாத்காரம் வந்துடும். வித்வானுக்கும் வரும், அவித்வானுக்கும் வரும். பிரதிபந்தம் விலகி விடுத்தானா, அஜ்ஞானம் விலகி விடுத்தானா, ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறதுக்கு ஒன்றும் தடையே இல்லை. ஞானம்ங்கிறது நம்ம ஸ்வஸ்வரூபம், அது சித்தமானது. இப்ப ஆனந்தமயமா அவளுக்கு எழுத வாசிக்க கூட தெரியாது. அந்த நிலையில இருந்த அம்மா அவளுடைய வசனங்களை பார்த்தோன்னா எல்லாம் உபனிஷத்து தான், பிரம்ம வித்யா தான். அது எப்படி வருது? அந்த ஞானம், அந்த சோர்ஸ் எல்லாருக்கும் உள்ளே இருக்கு. அது அனாதி காலமா அவிச்சின்னமா இருந்துட்டே இருக்கு. அது ஒன்றும் புதுசா யாராவது கண்டுபிடிக்கிறதோ யாராவது ஒரு நாளைக்கு கொண்டு வர்றதோ இல்லை. இந்த தத்துவத்தை உணராம இது இப்படிதான் இருக்க முடியும், இப்படிதான் இருக்க முடியும். சனாதன தர்மம் நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னாக்கா, எதுல வந்து பூர்ணமான அறிவு இருக்கோ அதுக்கு சனாதனம் பேரு. இதுல வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் இருக்கோ அது உபாசனாசிரித்தோ தர்ம ஜாத்தே பிரம்மணி வர்த்ததே தேனாயம் கிருபணஸ்மிருத அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் சொன்ன. இந்த சின்ன சின்னதா இது மாத்திரம்தான் சரி, இது மாத்திரம்தான் சரின்னு உபாசனாசிரிதா தர்மம் இருக்கு, அது வந்து கார்பண்ய தோஷத்தோட இருக்கிற தர்மம் அப்படின்னா கௌடபாதாச்சாரியர் சொன்னா. எங்களுக்கு யார்கிட்டையும் சண்டை கிடையாது, யார்கிட்டையுமே சண்டை கிடையாது. அதான் எங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டா ஒன்னு சொல்றவாளா இருந்தாலும் தட் ஆல்சோ வி அக்செப்ட். ஏன்னா சில பேருக்கு அது வேணும். ஆனந்தமயமா கிட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு ப்ரொஃபஸரை கூட்டின்னு போயிருக்காரு ஒரு பக்தர். அவர் சொல்றார், இவர் வந்து எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, ஈஸ்வரன் இல்லை, எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றார். அம்மா உன்ன அனுகிரகம் பண்ணம்மா. அது அம்மா சொல்றா, அவர் ரொம்ப உசந்த நிலையில இருக்காருப்பா, அதுவும் ஒரு ஸ்டேட் தான். அவர் ருத்ரமா இருக்காரு, இப்ப எல்லாத்தையும் எரிச்சுன்னு இருக்காரு. எல்லாத்தையும் எரிச்சப்புறம் எது அவசேஷிக்கிறதோ அதுதான் எல்லாங்கிறதும் அவருக்கு ஒரு நல்ல வரும். ஒன்னும் அவரை தடையே பண்ணாதேங்கிறார். சமக்கிரம் பார்த்தவாளுக்கு தெரியும், எல்லாம் அங்கங்க அங்கங்க அங்கங்க நின்னு இருக்கு, ஆனா பூர்ணத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த வித்யா வந்து அவிச்சின்ன பரம்பரை நமக்கு. இந்த பரம்பரை எங்கேயிருந்து வந்தது? ஈஸ்வரன் கிட்டேந்தே அந்த பரம்பரை தான். அவிச்சின்னமா அநாதி காலமா பிரவர்த்தமா இருக்கிற இந்த பரம்பரைக்கு தான் நம்ம ஆருஷம் அப்படிங்கிறோம். ரிஷிகள் யாரும் இந்த பரம்பரைக்கு ஹெட் இல்லை. ரிஷிகள்லாம் கூட இந்த பரம்பரையில சேர்ந்துண்டா, அவ்வளவுதான். அவ எப்போ மந்திர திரஷ்டாக்கள் ஆகிட்டாலும் அப்ப இந்த பரம்பரையில அவளும் கலந்துண்டா. மகான்கள் யாரும் இந்த பரம்பரைக்கு ஹெட் இல்ல. இப்ப ரமண பகவான் அவருக்கு வெளிப்படையா ஒரு குரு கிடையாது, ஒரு புஸ்தகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தானே தானாக அந்த பூர்ண நிலை அடைஞ்சவர். அவர்கிட்ட இது உட்கார்ந்து இருக்காரு ஒரு மகான். அவருடைய அப்பா கேட்டார், பகவானே நீங்க சொல்றது சில விஷயங்கள்லாம் புதுசா இருக்கு, இதெல்லாம் ரிஷிகள் சொன்ன விஷயங்கள் தானா அப்படின்னு கேட்டார். கே சுந்தரேஸ்வர ஐயர். அதுக்கு பகவான் சொன்ன பதில், அவள்லாம் சொல்லலைன்னா இந்த வாயால வராது. அவள்லாம் சொல்லாத விஷயமா இருந்தா இந்த வாயால வெளியில வராது அப்படின்னா ஆர்ஷம் இல்லாதது. ரிஷிகள் நம்மெல்லாம் வந்து உண்மையை சிந்தை பண்ணி சொல்லணும், அவ என்ன சொல்றாதோ சொல்றாலும் அது உண்மையாயிடும். நம்ம உண்மையை சிந்தை பண்ணி சொல்லணும். ஒரு நல்ல மனுஷன் அவன் நல்லதுதான் பண்ணுவன் அப்படின்னு சொல்லலாம். மகான்கள் விஷயத்துல அவ என்ன பண்றாலோ அதுதான் நல்லது. ஏன்னா அவ அவ வந்து அவ இல்ல, அவ வரும் சேனல் தான், அவளுக்குள்ள ஈஸ்வரன் தான் இருக்கார், அவளுக்குள்ள பகவான் தான் இருக்கார். நமக்குள்ளே இந்த அகங்காரம் போயிடுத்துனா பகவான் தான் இருப்பார். இந்த அகங்காரம் தான் நமக்கும் பகவானுக்கும் நடுப்புல. ஒரு கோபிக்கு கண்ணன் கையில இருக்கிற வேணு ஒரு கோழி அந்த வேணு கிட்ட கேட்டாலாம், நீ என்ன பாக்கியம் பண்ண, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் உன்னை கையிலேயே வச்சுட்டு இருக்கானே. அதுல வாதனம் பண்ற போது மதுரமான சங்கீதம் வருது, இல்லாட்ட இடுப்புல வச்சுக்கலாம். வம்சீதரனா எப்பவும் இருக்கான், எங்களை எல்லாம் அப்பப்ப விட்டுட்டு போயிடுறான். நீ என்ன பாக்கியம் பண்ணேன்னு கேட்டா இந்த கோபிக்கு அந்த வேணு சொல்லித்தான், எனக்குள்ள பாரு ஒண்ணுமே இல்லை காளி. இந்த மாதிரி ஒன்னையும் குடஞ்சு எடுத்து அந்த அகங்காரத்தை எடுத்து வெளியில போட்டு விட்டானா, அதுக்குள்ள அவனோட மியூசிக் சங்கீதம் தானாவே வரும். இந்த அபிமானம் இருக்கோ இல்லையோ அது ஒரு அசம்ஷன் தான். அது போயிட்டானா ஈஸ்வரன் தான் இருக்கும். பரமஹம்ச நிலை ஜீவன் முக்த நிலைன்னு நாம சொல்றோம். என்ன அகங்காரம் போயிட்டானா ஆத்ம பிரகாசம் பிரதிபந்தம் இல்லாம ஆத்மானுபவம் இருந்துட்டே இருக்கு. அது விக்னமும் அபிமானம் தான். அந்த அபிமானத்தை பகவத் அனுபவத்துல தான் இழக்க முடியும். அந்த பகவத் தத்துவ ஜானத்தை பரம்பரை பரம்பரையா நமக்கு வந்திருக்கு. அதுதான் நமக்கு இங்க பாகவத பரம்பரைன்னு சொல்ற போதும் வேதாந்த பரம்பரைன்னு சொல்ற போதும் ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. பாகவதம்ங்கிறது வேதாந்தம் தான். பக்தின்னு நாம சொல்றோம், பக்திங்கிறது வேதாந்தம் தான். ஆத்மானுபூதிக்கு தான் பக்தின்னு பேரு. எஸ்மின் பாரமஹம்சியம் ஏக்கம் அமலம் ஞானம் பரங்கீயத்தே. இந்த பாகவதத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறது பாகவதமே சொல்றது. எஸ்மின் பாரமஹம்சியம் ஏக்கம் அமலம் ஞானம் பரங்கீயத்தே. இதுல பரமஹம்ச தர்மமாயிருக்கக்கூடிய ஞானம் பாடப்படுறது. ஞானம் சாதாரண சொல்லப்படும் இல்லையா, ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கல. கீயத்தே அப்படின்னா மதுரமா அது ஞானம் பிரெயின தொடாம டைரக்டா ஹிருதயத்துக்கு போடுறது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. ஹிருதா ஹார்ட் டு ஹார்ட். பகவான் பிரம்மன் பகவானே பிரம்ம வித்யக்கு வந்து ஹிருதய வித்யான் தான் பெயர் போட்டது, புத்தி வித்யான்னு போடல. திருவண்ணாமலையில பச்சைமன் கோவில்னு ஒரு இடம் உண்டு, இங்க போனா போய் பாருங்க, ரொம்ப விசிஷ்டமான ஒரு இடம். இதெல்லாம் பொதுவா வெளியில சொல்லப்படாது, நம்ம அங்கே போய் கெடுத்துடுவோம் நம்ம. அது ரொம்ப விசிஷ்டமான ஒரு இடம். அங்க ஒரு முறை பகவானுடைய பக்தால பகவான் அங்க நிறைய வருஷம் இருந்திருக்கு. பச்சைமன் கோவில்ல ரமண பகவான் அங்க இருந்திருக்கு. அப்போ அங்க வந்து இந்த காவல் தெய்வங்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல, கையில வாழ வச்சுட்டு இருக்கும், தலையை வெட்டி இப்படி கையில பிடிச்சுட்டு இருக்கும் இல்லையா. இது என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு பகவானே அப்படின்னு கேட்டாரா ஒரு பக்தன். அதுக்கு பகவான் சொல்லிட்டு, நீ வேதாந்த சிரவணம் பண்ணனா முதல்ல இந்த தலையை அறுத்து கையில பிடிச்சுக்கணும். இது பிரதிபந்தம் பண்ணிட்டே இருக்கும், கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும், டவுட் பண்ணிட்டே இருக்கும். சந்தேக ஜீவரடி நம்மளுக்கு விசேஷனா அதுதான். என்னென்னமோ அறிய எட்டி குதிப்பாரடி. இந்த பிரெயினுக்கு வெளியில தானே போக முடியும் இல்லையா. என்னென்னமோ அறிய எட்டி குதிப்பாரடி, தன்னை அறியாரடி கிளியே சந்தேக ஜீவரடி. இந்த சந்தேகம் இருக்கோ இல்லையோ அதை உண்டு பண்ணிட்டே இருக்கும் இந்த புத்தி. ஸ்ரீசுகர் இந்த ஞானத்தை அடைஞ்சார், இந்த ஞான நிலையில இருந்தார். இந்த ஞானத்தை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் உபதேசம் பண்ணினதை தான் நாம பொதுவா பாகவதம்னு சொல்றோம் இல்லையா. நாம இப்ப வந்து நான் இங்க வந்து ஜெயநகர்ல வந்து பாகவதத்தை தொடங்கி வைக்க போறேன், அப்புறம் தொடருமாங்கிறது ஈஸ்வரன் கிட்ட இருக்கு. ஸ்ரீசுகர் வந்து பாகவதத்தை பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணினதுதான் நாம வந்து பாகவதம்னு சொல்றோம். சுக பரீட்சி சம்பாதம், இதுக்குதான் நாம பாகவதம்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம். அந்த இடத்துல பாகவதத்தை பூரா கதையெல்லாம் சொல்லி, பாகவதம்னா என்னென்ன இருக்குன்னாக்கா நமக்கு பொதுவா தெரியுது கதை இருக்கு இல்லையா. அதனாலதான் நம்ம வந்து கதை கேட்க போறோம் கதை கேட்க போறோம்னு சொல்றோம். கதானாக்கா பேசப்படுறது சொல்லப்படுறதுன்னு அர்த்தம், ஸ்டோரின்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல. கதைய அப்படின்னாக்கா சொல்லு அப்படின்னு அர்த்தம். என்ன கதை அப்படின்னாக்கா பாகவதமே சொல்றது, ஞானிகள் ஆத்மானுபவம் வந்துடுத்துனா பெரும்பாலும் பேசாம இருந்துடுவான். அந்த அனுபூதி ரசத்திலேயே தன்னை மறந்து இருந்துடுவான். அப்படி இருக்கிறது அந்த மௌனம், அந்த மௌனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு பலம் இருக்கோ அவ புரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தி மௌனமா இருந்தால் சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரங்கிறவா மௌனத்தினாலேயே அவளுடைய சந்தேகங்கள்லாம் போயிடுத்து. சங்கராச்சாரியத்துல சொல்றது வந்து அந்த மௌனமா இருந்த தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மௌனத்துக்கு வியாக்கியானம் எழுதுறதுக்காகவே பகவத் பாதால வந்தார். எவ்வளவு மௌனமா இருந்தாரோ அவ்வளவு பேசி தூத்துட்டார், எவ்வளவு மௌனமா இருந்தாரோ அவ்வளவு எழுதி தூத்துட்டார். முக்துவா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. முக்துவா மௌனம், மௌனத்தை விட்டு வந்தார் அப்படின்னே சொல்றது. பகவான் விஷயத்துல அந்த மௌனம் திருப்பி மேனிஃபெஸ்ட் ஆச்சு, அப்படியே அந்த மௌனத்திலேயே கொடுக்கிறது. ஆனா மௌனமாவும் இருந்தது, பேசவும் பேசிட்டு அவ்வளவு பிரிசைஸா உபதேசத்தை கொடுத்தது. பகவத்பாதால் எழுதினது இந்த காலத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாததான சித்தாந்தம் வாதம் அதையெல்லாம் பகவான் விட்டுருக்கு. அந்த ஞானம் மட்டும், எசன்ஸை மட்டும் அதே பரமேஸ்வரன் இந்த உருவத்துல கொடுத்தது. அந்த மௌனம் அந்த அந்த பரம்பரை ஸ்ரீசுகர் பாகவதம் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணதுதான் நம்ம சொல்றோம். பரீட்சித்துக்கு வந்து ஸ்ரீசுகாச்சாரியா உபதேசம் பண்ற இடத்துல, இது எந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன் தானே, சுக பரீட்சி சம்பாதம் இதுதான் பாகவதம். இதுல பரீட்சித் மகாராஜா பாகவதத்துல கதை இருக்கு, ஸ்துதி இருக்கு, உபதேசங்கள் இருக்கு, இது மூணு இருக்கு. இந்த இன்ட்ரடக்ஷன்லயே சில விஷயங்களை புரிஞ்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டோரி மாத்திரம் இல்ல, கதை வந்து இப்ப நம்ம பிரவச்சனத்துல சில சில கதைகள்லாம் சொன்னோமோ இல்லையோ, ஒரு விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி கதை இருக்கு. கதை தான் பாகவதத்துல கனெக்டிங் லிங்க். அத்தியுதமா விமலமா இருக்கிற வேதாந்த விஜயானம் இருக்கு, ஸ்துதிகள் இருக்கு. இந்த கதை எதுக்குனாக்க நமக்கு கனெக்டிங் லிங்க். என்னதான் ஞானம் தெளிவா இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு தோணும். வயசானா தானே முடியும், குழந்தைகளுக்கு முடியுமா அப்படின்னா பிரகலாதன் துருவன், ஸ்திரீகளுக்கெல்லாம் முடியுமா அப்படின்னா கோபிகைகள். வயசான பாட்டி ஆயிட்டே நான் போய் நம்ம இந்த வயசுல என்ன பக்தி பண்றது, குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னா குந்தி. அவ சொல்றேன் இன்னுமே எனக்கு கஷ்டம் கொடு பகவானேன்னு கேட்கிறா. ஒன்னும் கஷ்டத்தை பார்த்து பகவான் கிட்ட கம்ப்ளைண்டே பண்ணல. அந்த பாட்டி வந்து விபதஹாஸ்தம் துண சஸ்வத் தத்திர தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் யத் சாத் அபுனர் பவ தரிசனம் அப்படிங்கிறான். அந்த கதையை கேட்கிற போது நிறைய பேர் கேட்பா, இந்த பாகவதம் வந்து ஹிஸ்டரியா அப்படின்னு கேட்பான். இது ஹிஸ்டரி இல்லப்பா, அது ஹிஸ்டரினாக என்னச்சோ முடிஞ்சு போன கதை, நமக்கு இப்ப பிரயோஜனமே இல்லாது. இல்ல சரித்திரம்னாக்கா என்னைக்கோ முடிஞ்சு போன கதை, அதுக்கு லைஃபே கிடையாது, அது ஜடம். இது வந்து இப்போ சொல்லிண்டே இருக்கிறத நடக்கிற கதை, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். குந்தி அவ்வளவு கஷ்டப்பட்டவ, ஆபத்து வரட்டுமேங்கிறா, நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம வந்து விஷ்ணு சாஸ்திரம் ஒரு தடவை தப்பா சொல்லி ஸ்பீடா சொல்லி அதுக்கப்புறம் ஆபதாம் அபகர்த்தாரம் தாசாரம் சர்வசம்பதாம் 16 தடவை. ஏன்னா ஆபத்து வந்துடாம இருக்கணும், பயமா இருக்கு. தாதாரம் சர்வசம்பதாம் எல்லா சம்பத்தும் வரணும் இல்லையா? குந்தி சொல்றா சம்பதோ நைவ சம்பதா, இந்த சம்பத்தெல்லாம் எனக்கு சம்பத்தே இல்லை, ஏன்னா இது வந்தா முதல்ல அது என்ன பண்றதுன்னா பகவான் மறக்க வச்சிருக்கு. சம்பத் வந்தா அதோட ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் என்னது? ஈஸ்வரன் தான், அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ஜாய் லைஃப் அப்படின்போம், அப்புறம் பாத்துக்கோமே. ரிட்டையர் ஆனப்பறம் இருக்கே இருக்கு, இப்ப என்ன வச்சு கிடக்கு அப்படின்னு இப்படி பார்த்து குத்தி இல்லையா? எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு பாகவதத்துல இடம் இருக்கு. லைக் நான் ஏதோ ஜாதியில பிறந்தவன் அப்படிங்கிற போது பிரஹ்லாதன் சொல்றான், பகவான் உக்ர ஜாதியில பிறந்தவன் நான் பகவான். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தெரியாது, அங்க ஸ்பிரிச்சுவலி கண்டியூசிவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நீ நாராயணா சொன்னா உன்னை கொண்டு போட்டுடுங்கிற அப்பா நெகட்டிவ். அந்த இடத்துல பிரசாந்தமா இருந்தது இல்ல, ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், கடனா இருக்கு, எப்படி பக்தி பண்றது அப்படின்னா, கிருஷ்ணசியாசீது சகாதசிது பிராமணோ பிரம்ம வித்தமாக விரக்தா இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா குச்சல. பரம வைராக்கியத்தோட பிரசாந்தமா பரம தாரித்திரத்துக்கு நடுப்புல பகவான் சின்னதா போயிட்டான். கிருஷ்ணன் சொல்றான், குஜேலனை பார்த்து இப்படி ஒரு ஞானி இருப்பாரா தாக்குறான் கிருஷ்ணன். நான் உன்னை பார்த்து புரிஞ்சுட்டேன்ப்பா, த்விஜோ விஜ்ஞாய விஜ்ஞேயம் தமச பாரமஸ்மதி, அறிய வேண்டியதை அறிஞ்சவன் அவனுக்குள்ளே இந்த அஜ்ஞானங்கிற இருட்டு விலகி சதா ஆத்ம பிரகாசத்தோட இருப்பன்ங்கிறது உன்னை பார்த்து நான் புரிஞ்சுட்டேங்கிறான் கிருஷ்ணன் சுதாமா கிட்ட. அவ்வளவு தாரித்யம், அவ்வளவு கஷ்டம், அதுக்கு நடுப்புல பிரசாந்தாத்மா. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சுதாமானா கஷ்டப்பட்டு பகவான் கிட்ட பணம் கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு போனா நினைச்சிருக்கோமா? பகவான் கிட்ட சுதாமா கேட்கவும் இல்லை, பகவான் சுதாமாக்கு கொடுக்கவும் இல்லை, சுதாமாவை பார்த்துக்கிற பத்தினிக்கு தான் கொடுத்தார். இவருக்கு கொடுக்கல, இவருக்கு வேண்டாம். இந்த கதை எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க இல்லையா? இந்த கதைகள்லாம் இல்லையானா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது கனெக்ஷன் கிடைக்காது. எல்லாம் இருக்கும் லூஸ் கான்டாக்ட் இல்லையா? எல்லா மைக்குங்க எல்லாம் செட் பண்ணிட்டு செத்த மாத்திரம் வராது, அதுக்கு அடுத்த கேட்டா என்ன சொல்ல, லூஸ் கான்டாக்டும்போம். அந்த மாதிரி கான்டாக்ட் லூஸ் ஆயிடும் நமக்கு. எல்லாம் வேதாந்தம் இருக்கு, நிறைய பேர் அப்படித்தான் இருக்கா, ஸ்பிரிச்சுவலி எல்லாம் தெரியறது, எல்லாம் புரியறது, ஏதோ பண்ணின்னு இருக்கா, இன்னமும் வரமாட்டேங்கிறது. அந்த லூஸ் கான்டாக்டுக்கு காரணம் என்ன? அதுதான் ஈஸ்வரன் பகவத் பாதால் பாஷ்யத்திலே சொல்றா, இப்படி தவிக்கிற போது உள்ள ஒரு போர்ஸ் ஜெனரேட் ஆகும். உள்ள என்னால முடியலையே, நான் எப்படி அடைவேன், அதை அடைஞ்சே ஆகணுமே தவிக்கிற போது அந்த தாபம் போய் அந்தரியாமையை போய் தொட்டு கொடுத்தானா, நம்ம சிலதெல்லாம் ஆசைப்பட்ட சொப்பனத்துல மேனிபெஸ்ட் ஆகும் இல்லையா? சிலதெல்லாம் நமக்கு வந்து ஜாகிரத்துல பாட்டு பாடணும்னு ஆசை, முடியாது. சொப்பனத்துல நல்ல பாகவதரா ஒரு தவறு கிடையாது கம்பீரமா கச்சேரி பண்ற மாதிரி இல்லையா? இந்த மாதிரி ஜாகிரத்திலேயே நாம ஆசைப்படுறோம் பகவத் பிராப்தி அடையறதுக்கு என்ன வழி என்ன வழி தவிக்கிறத, அந்த போர்ஸ் போய் அந்தரியாமியை போய் தொட்டு கொடுத்தானா, நெருப்பு இப்படி கலப்பினா அதுல இருந்து புலிங்கம் வருமே, பொறி வருமே, அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு பொறி வருமா, அந்த பொறி தான் குரு. அது எப்படி இருக்கும்னாக்கா, எப்படி இருந்தா நமக்கு அப்பீல் ஆகுமோ அப்படி ஒரு ரூபத்திலே அப்பியர் ஆகும். இதனால்தான் சொல்றேன், இது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மாதிரி இருக்கிற வித்தியை இல்லைன்னு. எப்படி இருந்தா உங்களுக்கு பர்சனலி அப்பியர் ஆகுமோ அப்பீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ரூபத்துல வந்து அதே ஞானம் தான் கொடுக்கப்படுது உங்களுக்கு. எல்லாருக்கும் கொடுத்து அதோ அறிவதான் உங்களுக்கு பர்சனலி வந்து அந்த அந்தரியாமியா இருக்கிற பகவான் கொடுக்கப்படுறார். ஆனா உங்களுக்கு உபாதி தோஷம் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருப்போம் என்னோட குரு வந்து பிராமணனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பிராமணனாவே வருவர். சரி, மகான்களுக்கு எல்லாம் கூட அந்த பதிகம்பா இருந்திருக்கு, உபாதி தோஷம் தான் அது. காஞ்சிநாடு ஆனந்தாசிரமம் மாதாஜி கிருஷ்ணாபாயின்னு ஒரு அம்மா இருந்தா, அந்த அம்மா சுவாமி ராமதாஸ் கிட்ட வரத்துக்கு முன்னாடி நிறைய மகான்களை பார்த்திருக்கா. ஒரு முறை அந்த அம்மா கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், அவெல்லாம் ஞானிகளா தானே இருந்தா, அப்புறம் ஏன் நீங்க இவர்கிட்ட வந்து அடங்கினீங்களா? அந்த அம்மா சொல்றா, அது அடைஞ்ச அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்குள்ள ஒரு முன்விதி பிரிஜுடிஸ் இருந்தது. என்ன பிரிஜுடிஸ்னாக்கா, எனக்கு வர குரு வந்து கௌட சாரஸ்வத கம்யூனிட்டியில இருக்கிறவராகவே இருக்கணும்னு இருந்தது ஒண்ணு. ரெண்டு, அவர் வந்து டைரக்ட் பிரம்மச்சாரியா இருக்கப்படாது, கிரகஸ்தரா இருந்து அந்த கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும்னு இருந்தது. ரெண்டு, அவர் கிரகஸ்தரா இருக்கவும் கூடாது, அதுல இருந்து வெளியில வந்தவரா இருக்கணும்ங்கிறது இருந்தது. அவர் ஞானத்தை அடைஞ்சவரா இந்த எல்லா கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் என்னோட குருவோட ரூபத்துல எனக்கு தரிசனம் கிடைச்சப்பத்தான். அப்படி கிடைக்கிறது என்ன ஆகுனாக்கா, ஈஸியா போய் நம்ம நம்மளை அதுல போய் இறந்துடுவோம், போய் கொடுத்துருவோம். அப்படியே பினிஷ் பண்றதுக்கு பகவானுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இல்லையா? இரண்யகசிப்பு கேட்ட மாதிரி பகவான் சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம் பாகவதத்துல வருது. நிஜபிருத்தியன் அங்க பிரகலாதன் இல்ல, இரண்யகசிப்பு. இரண்யகசிப்பு தான் பிருத்தியன், பிரகலாதன் பக்தன். இந்த இரண்யகசிப்பு சொன்னா புருஷனா இருக்கப்படாது, ஸ்ரீயா இருக்கப்படாது, தேவனா இருக்கப்படாது, மனுஷனா இருக்கப்படாது. என்னென்ன கண்டிஷன் போட்டானோ அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ராத்திரியா இருக்கப்படாது, பகலா இருக்கப்படாது, மேனிபெஸ்ட் ஆகி அவனை கழிச்சு போட்ட அனுகிரகம் அவனுக்கு. கதை வந்து அதுலேருந்து வெளியில எடுத்துன்னு வரணும். நாம பிரம்மவித்தைய பரமஹம்ச சம்ஹிதா இதெல்லாம் போல்கிட்டையிலோ குழந்தைகளுக்கு இருக்கிற கதையோ இல்லையே, அதனால நமக்கு எப்படி அப்பியல் ஆகுமோ அந்த மாதிரி அந்தர்யாமியா இருக்கிற பகவான் பிரத்யக்ஷமாயி உபதேசத்தை பண்ணுவார். பரீட்சித் வந்து பரம வைராக்கியத்தோட கங்கா தீரத்துல இருக்கிற போது நிறைய ரிஷிகள் இருந்த, அவ யாரு உபதேசம் பண்ணல, ஏன்னா அவள் தேவர் நாட் டெஸ்டைன்ட். தத்ராபவத் பகவான் வியாச புத்திரஹாம் அவதூத வேஷம். அந்த இடத்துல வந்து சுகாச்சாரியால் தெரிஞ்சுங்க வரலையாம், எதிர்ச்சியா அவர் பாட்டுக்கு சந்தோஷமா ஆத்மா ராமனா சஞ்சாரம் என்றவர் அங்க வந்தார். பரீட்சித்துக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணினார் ஏழு நாள். ஏழு நாள்னு சொல்ல முடியாது, என்னக்கா இந்த குழந்தை சாபம் கொடுக்கிற போது ஏழாவது நாள் மிருத்யு. அதனால இவர் இந்த நியூஸ் அவரை போய் சேர்ந்து அப்புறம் இந்திரபிரஸ்தத்திலேயா ஹஸ்தினாபுரத்துல எங்க இருந்தாரு தெரியாது. இப்ப வந்து பாகவத நடந்த இடம் நாம ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறது ஹரித்வாருக்கும் டெல்லிக்கும் நடுப்புல ஒரு கிராமம், சுகஸ்தல்னு பேர் அந்த இடத்துக்கு. சுகத்தால் சுக்கரத்தால் எல்லாம் சொல்றேன் அந்த இடத்துக்கு. அங்க ஒரு விருட்சம் இருக்கு, இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். போய் பார்த்தா அந்த கிராமத்துல கரண்ட் கூட கிடையாது. ஒரு நாளைக்கு எல்லாமே சேர்த்து 2 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும் அந்த கிராமத்துல. அங்க வந்து மெயின் வேலை என்னன்னா வெள்ளம் பண்ணுவான், ரொம்ப மதுரமா இருக்கும் வெள்ளம். அங்க சத்தா மூணு பிரவச்சனத்துல வெள்ளத்தை பத்தி சொல்லிவிட்டேன், அவளுக்கு வெள்ளம் எல்லாம் ஸ்டாக் இல்லாம போயிடுச்சு, எல்லாம் திண்டுபடுத்தல. வெள்ளம் பண்ணுவான் அந்த கிராமக்காரா, அதுதான் உண்டு. அங்க போய் பார்த்தேன்னா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் அந்த சாநித்தியம் ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. வெளிப்படியா பார்த்தா ஆசிரமம் இருக்கு, இல்ல சாதாரண ஒரு அக்ரி கிராமமா தான் இருக்கும். அந்த ஒரு ஆள் இருக்கு, அவர் ஆசிரமம் இருக்கு, அந்த ஒரு ஆள் இருக்கு, அந்த ஒரு காம்பவுண்ட் கட்டி படி ஏறி, அந்த படி ஏறி நீங்க இப்படி உள்ள போனேன்னா நல்ல வேனல்ல வெளியிலேருந்து ஏசி ரூமுக்குள்ள வந்தா ஒரு வித்தியாசம் தெரியறது இல்ல, ஷிப்ட். அந்த மாதிரி அதுக்கு வெளியில இருந்து அதுக்குள்ள போங்கோ அது ஒரு வேற ஒரு உலகம். ஒரே ஒரு ஆலமரம் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கோவிலோ ஏதாவது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துலதான் பாகவதம் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்னார்னு மகான்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா. என்னோட ஒரு வியாக்கியானம் என்னன்னா, மனுஷியால் மாத்திரம்தான் ஞானிகள் ஆவான்னு ஒண்ணும் கிடையாது. அனந்த மகிமா லைஃப்ல ஒரு கதை. அம்மா வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கார்ல போறான். போறத ஒரு இடத்துல வந்த உடனே பக்கத்துல இருக்கிற அவளை பார்த்துட்டே இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட அனந்த மகிமா சொல்றா, அதுவும் ஒரு ஆலமரம் தெரியறதே அங்க நிறுத்துங்க அப்படின்னு. அவ காரை நிறுத்தினா, கொஞ்ச நேரம் கார்ல உட்காந்துட்டே அந்த ஆலமரத்தை பார்த்துட்டே இருந்தா. இவாளுக்கு எங்கேயோ அர்ஜென்டா போகணும், அதனால கிளம்பலாமா கிளம்பலாமான்னு எல்லாருமா கிளப்பி போற வழியிலெல்லாம் திருப்பி திருப்பி இந்த பக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி பேசிட்டே இருக்கான். அப்ப இவாளுக்கெல்லாம் கூட இருந்தவாளுக்கு அவளுடைய நேச்சர் தெரியும். திரும்ப போனமா அம்மான்னு? ஆமா திரும்ப போனோம்னு தோன்றது. காரை திருப்பி விட்டான். திருப்பி விட்டு அந்த ஊர்ல போய் அந்த எழுதுறவாலும் எழுதுற அந்த ஆலோட பக்கத்துல போய் அந்த ஊருக்காரால எல்லாம் கூப்பிட்டு, எல்லாம் கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவெல்லாம் சொன்ன, இந்த மாதிரி பெரிய மகாத்மா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அனந்த மகிமா அங்க போய் அந்த ஆலமரத்தை பார்த்து, அது ஏதோ ஆரோட காம்பவுண்ட்ல இது யாரோட இடத்துல நிக்கிறதோ அவளை கூப்பிட்டு, எல்லாம் கிராமத்துக்காரா, அவளை கூப்பிட்டு சொல்றா, இந்த ஆலை நன்னா பாத்துங்கோ, நிறைய மரங்கள் இருக்கு, அதுக்கொண்டு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்ப பாகவதத்துல வந்து ரெண்டு விருட்சத்துக்கு நடுவால கண்ணன் போனா அந்த மரம் கட போயங்கி விழுந்தது, ரெண்டு திவ்ய ஜீவன் அதுக்குள்ளேன்னு வந்ததுங்கிறோம். இதெல்லாம் கதை இல்ல, இதெல்லாம் நம்ம சும்மா படிச்சா கதை மாதிரி இருக்கே தவிர, மகான்கள் வாழ்க்கைக்குள்ளால போனாதான் இதுக்கெல்லாம் இன்டர்பிரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஆளை பார்த்து அந்த ஊர் கிராம ஜனங்கள் அவள்கிட்ட என்ன சொல்லி கொடுக்க முடியும்? அவள்கிட்ட சொல்றா, நீங்க இந்த ஆளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு என்ன நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு நடக்கும், ஆனா யாரும் இதை வெட்டாம எந்த விதத்திலும் இதுக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லா கவனிச்சுங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். அப்பவே she thought to it that place was cleaned. போற அப்புறம் சொல்றா, அந்த ஆளு ஞான நிஷ்டையில இருக்கான். நம்ம வந்து சாட்சா ரியலைசேஷன்ங்கிறது மனுஷ சரீரத்துலதான் ஜென்ரலா, ஆனா எக்ஸப்ஷன்ஸ் எங்க இருக்கும்? பாகவதத்துல யானை இல்லையா, யானை வந்து அது என்ன ஞானம் அதுக்கு? அந்த கஜேந்திரங்கிற ஆணை வந்து சொல்லக்கூடிய ஸ்துதி இருக்கு, அப்படியே உபனிஷத் இல்லையா பாகவதத்துல அந்த ஒரு ஸ்துதி தான் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, பிரணவத்தோட ஆரம்பிக்கிறது அந்த ஸ்துதி, அந்த கஜேந்திர. அதனால இந்த சுகத்தாள்ல போனாலும் அந்த ஆள் இருக்கலையும் அந்த சந்நிதி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க போனா மனசு சாந்தமாயிடும். போன ஹரித்வார்ல இருந்து சப்தாக முடிச்சுன்னு நாங்க போயிருக்கோம், அதெல்லாம் தெரியும், எல்லாரும் வந்திருக்கோம். ஹரித்வார்ல கங்கை கரையில இருந்த ஒரு சுகம், அதுக்கப்புறம் இங்க போனா ஏதோ கிராமம், கரண்ட் கூட இல்லாத ஒரு கிராமம், இங்க போய் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருந்தா, அந்த ஒரு சின்ன காம்பவுண்ட் போருமானதா இருந்தது அதுக்குள்ள. இது நான் மட்டும் சொன்னதில்லை, அப்புறம் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், எல்லாரும் அதுக்கு சென்சிபிளா இருந்தா எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சான். இதெல்லாம் நீங்க ஒரு ரேஷனலா லாஜிக்கலா எழுதுங்கன்னா எழுத முடியுமா சொல்லுங்க? லாஜிக்ங்கிறது கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும், அதுக்கு மேல அதால போக முடியாது. அதுக்கு மேல அனுபூதி மண்டலத்துல வரபோது இட் ட்ரான்சென்ஸ் ரீசன். அந்த இடத்துலதான் பாகவதம் நடந்ததுன்னு இப்ப சொல்றோம். சுகத்தால் சுகஸ்தல் அந்த இடத்துக்கு பரீட்சித்து போகணுமானா அட்லீஸ்ட் ஒரு அந்த காலத்துல குதிரையில போனா ஒரு 4 மணி நேரமாவது வேணும். அந்த நியூஸ் போய் பரீட்சத்துக்கு சேர்ந்து அதனால எப்ப கிளம்பி போனார் தெரியாது. அவர் போய் அந்த கங்கா தீரத்துல இருந்தப்ப எப்ப சுகர் வந்தார் தெரியாது. ஆனா சுகர் வந்தப்புறம் ரா பகலா கதா இல்லாம மார்னிங் டு ஈவினிங்கோ இல்லாட்டா ஒரு 2 hours லெக்சரோ இல்ல, பிபந்தம் தன் முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். ராப்பகலா பாகவதம் நடந்திருக்கு. அந்த கதையை முடிக்கிற போது லாஸ்ட்ல துவாதசஸ்கந்தத்துல ஒரு சின்ன அத்தியாயம், அந்த அத்தியாயத்துக்கு தான் பிரம்ம வித்யா உபதேசம். அந்த இடத்துல பரீட்சித்து கிட்ட சொல்றார், நீ இவ்வளவு நேரம் கதை கேட்டிருக்க, நீ கொஞ்சம் நேரம்தான் இருக்கு அந்த பாம்பு வந்துடும், அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, உனக்கு மரணம் கிடையாது. கெம்பு ராஜன் மரிஷ்யேதி பசுபுத்தி மிமாம் ஜஹி, ஹே ராஜன் உனக்கு மரணம் இருக்குங்கிற இந்த அஜ்ஞானத்தை விட்டுடும். இந்த சரீரம் தான் பறந்து வளர்ந்து இறக்கிறதப்பா, அந்த அதுக்குள்ள உன்னுடைய உணர்வு இருக்கு, அகம் அகம் அகம்ங்கிற உணர்வு இருக்கு, அந்த உணர்வு பறக்கல, அந்த உணர்வு இறப்பும் இல்லை, அந்த நான்கு அந்த சுத்த அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் சரீர சம்பர்க்கம் இல்லாம இருக்கு. ஏவம் சமீக்ஷன்னு அதை கவனிச்சு அதுல இல்லை அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். அப்படின்னாக்கா டேஞ்சர்லெஸ் ஸ்பாட்டை காட்டி கொடுக்கிறார். நீ சரீரத்துல இருந்தாயானால் சரீரத்தை தட்சகன் எடுத்துன்னு போயிடுவான். நீ மனசுல இருந்தாயானால் பிராணவாயு வந்து அந்த மனசை கவர்ந்து அடுத்த ஜென்மாவுக்கு கொண்டு போயிடும். நீ சரீரத்திலயும் இருக்காது மனசுலயும் இருக்காது, ஒன்னிலேயே இரு, உன்னுடைய ஸ்வரூபத்திலேயே தன்னிலேயே தானாக தன் ஸ்வரூபத்திலேயே கொஞ்ச கூட சலனம் இல்லாம ஆத்மனிஷ்டாபரனா இரு. அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மாஹம் பரமம் பதம் ஏவம் சமிக்ஷன் ஆத்மானம் ஆத்மனி ஆதாய நிஷ்கலே. நிஷ்கலேனாக்கா இன் தட் திங் விச் ஹேஸ் நோ பார்ட்ஸ். இப்ப நமக்கு கை கால் தலை எல்லாம் இருக்கு, மனசுக்கு சங்கல்ப விகல்பம் எல்லாம் இருக்கு, அந்த உணர்வுக்கு வந்து கலையே இல்லை, அது பூர்ணமா இருக்கு, அதுக்கு பார்ட் எல்லாம் கிடையாது, அது பூர்ணம், அதுவே உன்னோட ஸ்வரூபம். அதுலயே நிஷ்டையோட இருந்தாயானால் இந்த வர தக்ஷகனும் உனக்கு ஆத்மாவாத்தான் தெரியும், இந்த விஸ்வமும் உனக்கு ஆத்மாவாத்தான் தெரியும், யமன் இருக்கானே மிருத்யு அவனே உனக்கு ஆத்மஸ்வரூபனாத்தான் தெரியவனே தவிர உனக்கு அந்நியமா ஒரு பொருள் தெரியாது. அதனால ஆத்மாவிலேந்து அந்நியமா எந்த பொருளும் இல்லைங்கிற நிலையில இரு அப்படின்னு சொல்லி சுகர் மௌனமாயிட்டார். அப்ப பரீட்சை சொல்றார், பகவானே நீங்க எனக்கு கருணை பண்ணி பிரம்ம வித்யை கொடுத்தேன், சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா. புரியலன்னு சொல்ல பரீட்சை, இவ்வளவு பெரிய மகாத்மா உபதேசம் பண்ணி புரியலன்னு சொல்றதே அபசாரம் இல்லையா? புரியலன்னு சொல்லல, சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா, கருணையினால நீங்க நான் அனுகிரகம் பண்ண நான் சித்தனாயிட்டேன் அனுகிரகீத்தனாயிட்டேன். பிரவிஷ்டோ பிரம்ம நிர்வாணம் அபயம் தர்சிதம் துவயா, நான் பிரம்ம நிர்வாணத்துல பிரவேசமாயிருக்கேன், என்னுடைய பயம் என்னை விட்டு போயிடுத்து. பகவன் தக்ஷகாதிபியோ மிருத்யுபியோ நபிபேமியகம், பகவானே தக்ஷகன் முதலான மரணத்தை நாம் பயப்படலை, எனக்கா இப்ப இந்த தக்ஷகன் கடிக்காம இருந்தா வேற ஏதாவது வந்துட்டு போறது, மரணமாகாமையா இருக்கப்படுது, இப்போ ஒண்ணுலேருந்து காப்பாத்துனா அப்புறம் வேற எதுலயே வந்துடும். அமெரிக்கால ஒருத்தர் வந்து இந்த நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து விழுந்தார், சாகல, ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி அது. அப்புறம் அவரே ரோட்ல நடக்கிற போது ஆரஞ்சு தொழில வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டு செத்து போயிட்டார். சாவரத்துக்கு நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ் வேண்ட ஆரஞ்சு தோல் போறோம், மரணத்தை இல்லாம பண்ண முடியாது இல்லையா? வெளிப்படியா மரணத்தை எப்படி தவிர்க்க முடியும்? ஏன்னா சரீரம், பகவான் ரமண பகவான் டாக்ஸ்ல அவர் இடத்துல சொல்றது, பாடி இஸ் அனதர் நேம் ஃபார் டெத். சரீரத்துக்கு இன்னொரு பேர் இருப்பா மரணங்கிறது, அதுதான் ஸ்ருதியே மிருத்யூன்னு பேர் போட்டிருக்கு சரீரத்துக்கு. யூ ஆர் வாக்கிங் வித் டெத். வால்மீகி ராமாயணத்துல ராமர் பரதன் கிட்ட சொல்றார், நீ நடக்கிறத மரணம் நடக்கிறது, நீ உட்கார்ந்துக்கிறத மரணம் உட்கார்ந்துக்கிறது, நீ எழுந்திருக்கிற போது மரணம் எழுந்திருக்கிறது, நீ அதுவரை போனா மரணம் பின்னால வருது. சகைவ மிருத்யு விரஜதி சக மிருத்யு நிஷீததே கத்வா சுதீர்கமத்வானம் சக மிருத்யு நிவர்த்ததே. நீ எப்படி மிருத்யுவில் அந்நியமாக போறேன்? நீ உன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்தாரானால் உனக்கு மிருத்யு இல்லைப்பா. அப்ப பரதன் ராமருக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறார். பாகவதத்தை விட்டு விடாம இருக்கணும், பார்த்துங்கோ. பரதன் வந்து ராமருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறார். அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையோ, அந்த ஒரு ஸ்லோகத்தை திராசுல ஒரு பக்கம் வச்சு 23,000 ஸ்வச்சம் ஸ்லோகங்களை இன்னொரு திராசுல வச்சோமான சமமா இருக்கு. பரதன் சொல்ல ராமர்கிட்ட, உங்களை மாதிரி என்னால இருக்க முடியுமா? நீங்க எப்படின்னாக்கா யதா மிருதா ததா ஜீவன், யதா சதி ததா அசதி, எஸ்யேஷ புத்தி லாபஸ்யாத் பரிதப்பியேதகேன சஹ. நீங்க எப்படின்னாக்கா இறந்தவனுக்கு யாருக்கிட்டையும் சம்பர்க்கம் இல்லை இல்லையா? இறந்தாச்சுனாக்கா அவனுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ் ஓவர். நீங்க உயிரோட இருக்கிற போது இறந்தவனோட பாக்கியத்தை அடைஞ்சவர். ஜீவன் முக்தன் சொல்லாம சொல்றார், யதா மிருதா, எப்படி மிருத்யு அடைஞ்சவனுக்கு எல்லாம் இல்லாம ஆயிடுறதோ அந்த மாதிரி ததா ஜீவன், நீங்க ஜீவிச்சுட்டு இருக்கிற போது அந்த நிலையில இருக்கீர். யதா அசதி, ஒரு வஸ்து நமக்கு இல்லாம ஆயிடுச்சானா அது நம்மளை பாதிக்கல. ததா சதி, அது இருக்கிற போதும் உங்களை பாதிக்கல. யா இது, இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, புத்தி லாபகாங்கிறார், ஒரு ஞானம் உங்களுக்குள்ள பிரகாசிச்சிருக்கு, அதனால உங்களை தாபமே படாது. யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அவளுக்கு தாபம் வராது. நான் என்ன பண்றதுங்கிறான் பரதன். எஸ்யேஷ புத்தில சொல்லணும்னா அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும்? எஸ்யேஷ புத்தி லாபஸ்யாது பரிதப்பியேதகேன சஹா அப்படின்னு. அதனால சுகாச்சாரியா இந்த வித்தைய பரீட்சித்துக்கு கொடுத்தார். பரீட்சித் அந்த நிலையை அடைஞ்சு நிர்விகல்ப சமாதியில இருக்கார். அப்பதான் தக்ஷகன் வந்து அந்த சரீரத்தை எடுத்துட்டு போறது. நமஸ்காரம் பண்ணி காலில் வந்து தனுஷம் பண்றது தக்ஷகன். இதெல்லாம் கதை வர அந்த விஷயம். இப்ப நம்ம எதுக்கு இதை சொல்றேன்னா, பரீட்சித்துக்கு இந்த பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணாரோ இல்லையோ சுகர், உபதேசம் பண்ணின அப்புறம் நான் முதலே சொன்னேன் வயர்லெஸ் கனெக்ஷன். இது ஞானிகளுக்கே தெரியும் ஒரு விஷயம், எங்க இஃபெக்டிவ் ஆயிருக்கு இஃபெக்டிவ் ஆகலைங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அந்த வைப் அவளுக்கு கிடைக்கும். ஒருத்தரை பார்த்து பேசுவா, இஃபெக்ட் வேற எங்கேயோ இருக்கும், யாருக்கும் இருக்கும். பரீட்சித்துக்கு தான் உபதேசம் பண்ணினார் சுகர். பரீட்சித்து முக்கிய ஸ்ரோதா. ஆனா அங்க நிறைய பேர் இருக்கா, ரிஷிகள்லாம் இருக்கா. அங்க ஒரு தூணில தாஞ்சுன்னு ஒரு பையன் அப்படியே சமாதி பிரஜையில உட்கார்ந்து இருக்கான். அந்த குழந்தைய பார்த்து சுகாச்சாரியை பார்த்து சிரிச்சிருந்தாங்க. என்னக்கா அவன் லட்சிய ஸ்ரோதா, இங்க விட்டு அம்பு அங்கேயும் போய் பட்டிருக்கு. பரீட்சித்து அடைஞ்சுட்டான், அவனை அட்டைன் பண்ணிவிட்டான். அந்த பையனை பார்த்து சுகாச்சாரியால் சொல்றா, பரீட்சித்து இப்ப போயிடுவாங்க, ஆனா இந்த வித்திய நிக்கணுமோ இல்லையோ, அந்த குழந்தை இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தை சொல்லும் அப்படின்னு. அந்த குழந்தை தான் சூதர், உக்ரஸ்ரவசுங்கிற சூதர். உக்ரஸ்ரவசுனா சுகாச்சாரியார் வாயாலேயே வாழ்த்தினதுனால, அசௌ வக்ஷதி அசௌ சூதஹா அப்படின்னு சொன்னதுனால அந்த சூதர் வந்து உக்ரஸ்ரவசுங்கிற பேருடையவனானார். அந்த சூதர் தான் நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல வந்து சௌனகாதி மகர்ஷிகளுக்கு பாகவதம் சொல்ற. பாகவதத்துல ரோமஹர்ஷணன் வியாசரோட பிள்ளை. அந்த ரோமஹர்ஷணனுக்கு பலராமன் கொடுத்த அனுகிரகத்தோட பலமா பிறந்த குழந்தை இந்த சூதர். எங்கேயுமே பார்த்தா ஒரு தொடர்பு இருக்கும். அந்த குழந்தைக்கு சுகாச்சாரியார் தர்சனம் கிடைக்கிறது, உபதேசம் கிடைக்கிறது. அதனால பாகவதத்துல எங்கேயுமே சூதர் வந்து சுகர் அப்படின்னு சொல்ல மாட்டார். பகவான் வியாச புத்திரம், நம்ம சம்பிரதாயம் எப்படி குருவை பேரை சொல்றது இல்லை, அதனால எப்படியாவது சொல்லணும். எப்படி சொல்றது? பகவான் வியாச புத்திரா அப்படின்னு. வியாச புத்திரரா இருக்கிற அந்த பகவான் வந்தார் அப்படின்னு அப்படிலாம் சூத்தர் சொல்லுவார். அந்த சூதராக்கம் நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல உபனிஷத் ரிஷிகள் பசுரிச்சர்கள் ரிக்வேத ரிஷிகளா இருக்கிற மந்திரதிஷ்டாக்களா இருக்கிற சௌனகாதி மகர்ஷிகளுக்கு இந்த பாகவதங்கிற அமிர்தத்தை உபதேசம் பண்றதுக்கு வராது. அந்த சூதர் உபதேசம் பண்றதுதான் முதல் சந்தர்ப்பம். அதுக்குள்ள சுகர் வந்து பரீட்சத்துக்கு உபதேசம் பண்றார். அதுக்குள்ள மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசம் பண்றார். அதுக்குள்ள நாரதர் தர்மபுத்திரருக்கு இப்படி நிறைய லாஸ்ட்ல பகவான் வந்து உத்தவருக்கு இப்படி நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்ட ஒரு சம்ஹிதா தான் பாகவதம். அந்த சம்ஹிதால முதல் ஸ்லோகன் தான் முடியற போது சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு முடியுது. முதல் ஸ்லோகம் ஞானத்தை சொல்றது, ரெண்டாவது ஸ்லோகம் தர்மத்தை சொல்றது. இது ரெண்டும் நமக்கு வேணும். ஞானம் வந்து நமக்கு ஆத்மானுபவத்துக்காக சாந்திக்காக, தர்மம் வந்து உலக வாழ்க்கையை நடத்துறதுக்கு. உலக வாழ்க்கைய ஒரு ட்ராக்ல தான் நடத்த முடியும். என்னக்கா உலகம்ங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் இக்னரன்ஸ், அவித்யாவது விஷயம் தான். இங்க இருக்கிறதெல்லாம் அவித்யாதான். இங்க லோகத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேர்ல்ட்லி லைஃபுமா சேர்ந்து போகவே முடியாது, இருட்டும் எழுத்தும் மாதிரி. ஆனா லோகத்துல வந்து நமக்கு வாழாம இருக்க முடியுமா? வாழ்ந்துதான் ஆகணும் இல்லையா? அதனால லௌகிகமான பிரகிருதி தர்மங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? தர்மங்கிற ட்ராக்குள்ள போட்டு அதை நிறுத்தணும். உபனிஷத்தை சொல்லிட்டு நீ வந்து ஞானத்தை எடுத்துக்காம லௌகிகமா இருந்தால் நீ இருட்டுல போவ. நீ ஞானத்தை இன்டலக்சுவலா புரிஞ்சுண்டு லோக வாழ்க்கைக்கு எனக்கு தர்மமும் தெரியலைன்னா அதை விட பெரிய இருட்டுக்கு போவ. அதனால ஞானத்தை இவனோட ஆந்தரிக அனுபவத்துக்கு தெரிஞ்சுண்டு விவகாரத்துக்கு தர்மம்ங்கிற அவித்தை தான் அதுவும். அந்த அவித்தையை ஆசிரயிச்சுண்டு நீ இருந்தாயானால் ரிதம் சத்தியம் இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்கும், உன்னோட வாழ்க்கை பூர்ணமாகும். அதனால லௌகிகமா லோக நியதிக்கு வந்து ஞானத்தை கொண்டு வரப்படாது இல்லையா? நீங்களும் நானும் எல்லாம் ஒண்ணுதானே. உங்க பேங்க் டெபாசிட் என்னோட பேங்க் டெபாசிட் என்ன வித்தியாசம்? எல்லாம் என்ன தர்மம் வச்சு கிடக்கு? நமக்கு சில பேர்லாம் ஸ்பிரிச்சுவலி வரபோது அப்படி புரிஞ்சு நோட்டுறா. வேதாந்தம் படிச்சானா என்ன தர்மம் வச்சு கிடைக்கு? எல்லாம் காமன் சென்ஸ், அவ்வளவுதான். எப்படி இருந்தா என்ன அப்படின்னு ட்ராஷே இல்லை. காமன் சென்ஸ்ங்கிறது இஸ் த மோஸ்ட் அன்காமன் திங். எனக்கு காமன் சென்ஸா இருக்கிறது உங்களுக்கு காமன் சென்ஸாவே இருக்காது. நமக்கு கிருபானந்த வாரியர் சொல்லுவார், அரோ காமன் சென்ஸ் காமன் சென்ஸ் சொன்ன உடனே அதுலயே இருக்கேப்பா. காமன் காமன் தான் ஆசை, அவன் தான் எல்லாருக்கும் காமனா இருக்கணும். அந்த காமன் சென்ஸ் தோணின போல இருக்கிறதுன்னு அர்த்தம். அவனவனுக்கு ஆசை போல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால ஆசை போல இருந்தா நம்மளால யாருக்கும், எனக்கு எனக்கு தோன்றத நாம வந்து உங்களுக்கு இப்படி அப்படித்தானே இருக்கு இப்போ இல்லையா? அதனால தர்மம்ங்கிறது லோகத்துக்கு வேணுங்கிறத ரிஷிகள் வச்சா. ரிஷிகள் புரோக்தமான தர்மம் நமக்கு இந்த காலத்துல நிக்க மாட்டேங்கிறது அப்படின்னா நம்மளா கண்டுபிடிச்சுக்கணும். ஒரு தர்ம நிலைய தர்மத்தை விட்டு விலகாம இருக்கிற வாழ்க்கைய நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கு தகுந்தபடி இண்டிவிஜுவலி இருந்துக்கணும். அது பிசிக்கல் லெவல்ல உள்ள ஞானத்தினால எதுனாலையும் தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் தாண்டின ஸ்வரூப நிஷ்டையில இருந்துக்கணும். இது ரெண்டையுமே சேர்த்தி தான் பாகவத சம்பிரதாயம். பிரஹலாதனுக்கு நாரதர் கொடுக்கறத ஞானத்தை மட்டுமா கொடுக்கல, ஞானஸ்ய ஞான தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச. அந்த ஞானத்தை வச்சு உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறது தர்மம். ஞானம் பூர்ணமான தர்மம் சொல்லிக் கொடுக்கணுமானா வேண்டாம், தர்மம் நேச்சுரலாவே இருக்கும். ஞானம் பூர்ணமா இருக்கானா? ஆனா ஞானத்தை உள்ள எடுத்துண்டு இவன் வந்த உடனே எல்லாருக்கும் பூர்ணமானது இல்லையே, பிரம்மனிஷ்ட வரமாட்டேங்கிறது. அப்போ தர்மத்தை லோக விவகாரத்திலையும் ஞானத்தை ஆந்தரிகத்திலையும் வச்சுண்டு அந்த அகைத்தவ தர்மத்தை பாகவத தர்மம்னு நாம சொல்றோம். எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா பகவான் இருக்காருன்னு ஒத்துண்டு அதுக்கு தகுந்தபடி அவகிட்ட நடந்துக்கிறதே பாகவத தர்மம். சிம்பிளி சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான், ஆத்மவத் சர்வபூதானி, அது பாகவத தர்மம். அப்புறம் ஞானங்கிறதோ மாறுதல் இல்லாத சத்தியம், பரிணாமம் இல்லாத சத்தியம். அதனால சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு தொடங்கிட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல வந்து தர்ம புரோஜித கைதவா, இந்த ரெண்டு விஷயத்தை முடிச்ச அப்புறம்தான் சூதருங்கிற பரம பாகவதர் வந்து நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல பாகவத கதை சொல்றார். இவ்வளவும் நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணினோம். நாளைக்கு வந்து சத்தியம் பரம் தீமஹிங்கிற அந்த முதல் ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ, அந்த முதல் ஸ்லோகத்தை நமக்கு எவ்வளவு நானே நினைச்சுங்க, எப்படி பாகவதத்தை சொல்றது, ஒரு ட்ராக் வேணும். சரி நாம தொடங்கிடுவோம், அப்புறம் இன்னொரு வாட்டி வந்துதானா அதையே தொடர்ந்து அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வருதோ அப்போ, இல்லாட்டா எதுவும் பூர்ணம் தான். முதல்ல சொன்னோம்னா முதல்லயே பூர்ணம், எங்க நிறுத்திருக்கோமோ அங்கேயே பூர்ணம் தான். அதனால முதல் ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அப்படியே நமக்கு ரெண்டு நாள் தான் இனிமே இருக்கு. முதல் நாள் இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு ஆமுகம் போல பாகவதம்ங்கிறத நாம ஜென்ரலா பார்த்தோம். அந்த பரமஹம்ச சம்ஹிதையை இந்த பரமஹம்சாசிரமத்துல இந்த சந்நிதியில நமக்கு சிரவணம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு இதே சமயம் பார்ப்போம். சொல்றதுக்கு இல்லையே, அது சத்யம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்டப்ராங்கணரிங்கணலோலமனாயாசம் பரமாயாசம் மாயாகல்பிதநானாகாரமனாகாரம் புவனாகாரம் ஷ்மாமானாதமநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் மிருத்னாமசீஹேசோத காடனசைஷவசந்த்ராசம் வியாதிபவத்ராலோகிதலோகாலோகசத்ருலோகாலிம் லோகத்ரயபுரமூலஸ்தம்பம் லோகாலோகமனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பரமானந்தம் த்ரைவிஷ்ட பரிபுவீரக்னம் சிதிபாரக்னம் பவரோகக்னம் கைவல்யம் நவநீதாஹாரமனாஹாரம் புவனாஹாரம் வைமல்யஸ்புடசேதோ விருத்திவிசேஷ சமநாபாசம் சைவம் கேவல சாந்தம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹர நம பார்வதி கதையே. எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பிரசாதம் இப்போ கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மூன்று இடத்துல, எல்லாரும் வரிசையாக சென்று அதை வாங்கிக் கொண்டு கேட்டுக் கொள்கிறோம்.